ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் கர்த்தருக்குள்ளான என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். தேவனுடைய விலையேறப்பெற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் திருச்சி பகுதியில் வைத்து நடைபெற்று கொண்டிருக்கிற 25வது ஆவிக்குரிய மாநாட்டின் 2வது நாளினுடைய ஒரு 2வது சத்திய உரையின் பகுதிக்கு நேராக நாம் கடந்து வந்திருக்கிறோம். அந்த அடிப்படையில் இப்பொழுது நாம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி எடுத்துக்கொண்டுட்ட வேத பாடத்தின் தலைப்பானது உடன்படிக்கை செய்தோர் ஆனால் சிலுவையில் அறையப்படாதோர், கான்சக்ரேட்டட் பட் நாட் குரூசிஃபைடு. உடன்படிக்கை செய்தோர் ஆனால் சிலுவையில் அறையப்படாதோர். பாடத்திற்கான ஆதார வசனம் லூக்கா சுவிசேஷம் 9:23. இந்த வசனத்தை இப்பொழுது நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். அன்புக்குரியவர்களே, இந்த வசன பகுதியானது சீஷத்துவ வாழ்க்கைக்குள் இருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பரம அழைப்பில் இருக்கிற நாம் யாவருக்கும் பொருத்தமான அல்லது தேவையான வசனம். இந்த வசனம் வந்துட்டு நமக்கு கண்டிப்பாக ஒரு பிரபலமான வசனமாக பலமுறை நம்ம வாசித்தும் பல பாடங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில் கேட்டும் காணப்படக்கூடிய ஒரு வசனமாக நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நான் நம்புகிறேன். ஒருவேளை இந்த இடத்துல நம்ம ஒரு 1200+ உடன்படிக்கை பண்ணின சகோதர சகோதரிகளாக காணப்படுகிறவர்களாக நம்ம இருந்துட்டாலும் நம்ம எல்லாம் ஒருத்தர் கூட சொல்ல முடியாது இந்த வசனம் நான் இதற்கு முன்பதாக பார்த்ததில்லை, அல்லது இந்த வசனத்தினுடைய அடிப்படையில் நான் எந்த ஒரு வேத பாடங்கள் இதற்கு முன்பதாக கேட்டதில்லை என்று நாம் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்றுட்ட ஒரு வேத வசனம். அது மாத்திரமல்ல, பொதுவாக இந்த 4 சுவிசேஷ புத்தகங்கள் புதிய ஏற்பாட்டில், இந்த 4 சுவிசேஷ புத்தகங்களில் சில வசனங்கள் அல்லது சில சம்பவங்கள் 3 சுவிசேஷங்கள் அல்லது சில நேரம் 4 சுவிசேஷங்கள்லையுமே குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கிறவைகள் அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தவைகளாக இருக்கும். 4 சுவிசேஷத்தை எழுதின எழுத்தாளர்கள் வெவ்வேறு நபர்களாக காணப்பட்டுட்டாலும் கர்த்தருடைய வாழ்க்கையை பார்த்து அல்லது அவருடைய போதனையை பார்த்து அவங்க உணர்ந்தவைகளை அவங்க எழுதினாங்க. இந்த லூக்கா சுவிசேஷம் 9:23 நம்ம எல்லாருக்கும் தெரியும். மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம், இந்த 3 சுவிசேஷங்களில் இந்த வசனங்கள் வந்து நம்மளுக்கு மேற்கோள் காட்டப்படுது. அப்போ அன்புக்குரியவர்களே, சீஷர்களாக வாழுகிற நமக்கு அந்த அளவுக்கு இந்த வசனம் வந்து அவசியமானது. அப்போ இந்த வசனத்தை நம்ம அறிந்து வைத்திருக்கிறவர்களாக மாத்திரமல்ல, நம்ம ஒவ்வொருவருமே வாழ்க்கையில் அனுபவப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். நம்முடைய உடன்படிக்கையின் ஜீவியத்தில் நான் கர்த்தருடைய சீஷன் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் கர்த்தர் இயேசு அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை பின்பற்றி வந்துட்ட அநேக கூட்டத்தாரை பார்த்து திரும்பி அவர் இந்த வார்த்தையை சொன்னாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினார். ஒருவேளை அவரை பின்பற்றி வருகிறேன் என்று ஒருத்தர் முடிவெடுத்துட்டா நிச்சயமாக அவர் தன்னை வெறுக்கணும். தான் இந்த அழைப்புக்குள்ள வருவதற்கு முன்பதாக தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இல்லை தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், இந்த மாதிரி பல எண்ணங்கள் பல எதிர்பார்ப்புகள் இருந்திருக்கும். அந்த மாதிரி அவங்களுடைய அனைத்து எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் வந்துட்டு அங்கே அது வெறுக்கப்படணும். நெக்ஸ்ட் அவர் சொல்றாரு, தன் சிலுவை. ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும் வித்தியாசமான பாடுகள், சோதனைகள் நிறைந்திட்ட பாதை. அந்த பாடுகள் சோதனை நிறைந்திட்ட பாதையிலேயே அவர்கள் கர்த்தருடைய சீஷர்களாக தங்கள் வாழ்க்கையை தொடர வேண்டும். அப்ப அன்புக்குரியவர்களே, இது ஒரு பொதுவான விளக்கம், இந்த வசனத்தை பற்றின பொதுவான விளக்கம். ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு போதித்த ஒவ்வொரு போதனைகளும் அவர் வந்து வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருந்தார், அவர் எந்த விஷயத்தை அவர் வாழ்க்கையாக வாழ்ந்தாரோ அதையே தம்முடைய சீஷர்களுக்கும் அவர் போதித்தார். எனவே அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய அந்த உடன்படிக்கையின் ஜீவியத்தை நம் ஆண்டவருடைய வாழ்க்கையில் இருந்து நம்ம எளிமையாக புரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான அடையாள வார்த்தையை அல்லது சம்பவத்தை நம்ம எடுத்து காட்டலாம். அது எதுவென்றால், கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். அவருடைய வாழ்க்கையினுடைய அந்த கடைசி நாளில், ஆனால் அவர் சிலுவையில் அறையப்பட்ட உடனே அவர் மரணத்தை சந்திக்கலை, அல்லது சிலுவையில் அறையப்பட்ட நொடியிலேயே அந்த நிமிடத்திலேயே அவர் மரணத்தின் அனுபவத்திற்குள்ள அவர் போகல. நமக்கு வசன பகுதிகள் இருக்கு. மார்க்கு சுவிசேஷம் 15:25 அதே மார்க்கு சுவிசேஷம் 15:34 இந்த ரெண்டு வசனங்களில் பார்த்தா, யூதர்களினுடைய அந்த நேரங்களின் அளவின்படி கர்த்தரை சிலுவையில் அறையும் போது 3 மணி வேளை, அதே கர்த்தர் இயேசு மரணத்திற்குள் கடந்து போகும்போது 9 மணி வேளை. அப்போ 3 மணி வேளைக்கும் 9 மணி வேளைக்கும் இடையில 6 மணி நேரங்கள் வந்து காணப்படுகிறது. அப்போ இந்த 6 மணி நேரங்கள் என்பது நமக்கான நேரங்களின் கால அளவுகளின்படி, ஒருவேளை இன்டர்நேஷனல் அளவில் இல்லை இந்தியர்களாக இருக்கிற நாமோ காலங்களை நேரங்களை ஒரு நாளில் எப்படி நம்ம கணக்கிடுறோம், அந்த கோணத்தில் பார்த்தா காலை 9 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும். அப்போ கர்த்தர் இயேசு சிலுவையில் அவர் அறையப்பட்டுட்டாரு. அறையப்பட்டதில் இருந்து அவர் மரணத்தை சந்திக்கிற வரையில் 6 மணி நேரங்கள் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்தார். அப்போ இந்த 6 மணி நேரங்களில் அவர் சிலுவையை விட்டு கீழே இறங்கி வர முடியாது. அதே நேரத்தில் உடனடியாக அவர் மரணத்திற்குள்ளேயும் போக முடியாது. அந்த 6 மணி நேரங்கள் கடந்தே அவர் மரணத்தை சந்திப்பார். அப்போ இந்த 6 hours, இந்த 6 மணி நேரங்கள் என்பது எதை காட்டுகிறது என்றால், கர்த்தருடைய சீஷர்களாக உடன்படிக்கையின் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் ஒவ்வொருத்தரும் நம்மளுடைய வாழ்க்கையை தேவன்கிட்ட எப்போ அர்ப்பணித்தோமோ அது முதற்கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில் மரணம் என்பது எப்போ சம்பவிக்குது, அந்த மரணம் என்பது சம்பவிக்கிற வரையில் இடைப்பட்ட நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலப்பகுதி, இந்த காலப்பகுதியே கர்த்தர் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு தொங்கின அந்த 6 மணி நேரங்கள் நமக்கு விளக்கமாக அது அமைகிறது. இந்த நாளில் கூட அநேக சகோதர சகோதரிகள் உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால், ஒருவேளை அவங்களுடைய உடன்படிக்கை தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த சீஷத்துவ வாழ்க்கை அல்லது இந்த பரம அழைப்புக்கான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கையாக இருக்கும் பட்சத்தில், கர்த்தர் எப்படி சிலுவையில் அறையப்பட்டாரு காலை 9 மணி அளவில், அதே மாதிரி இப்போ இவர்களது வாழ்க்கையும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. மரணம் வரைக்க, இந்த பூமிக்குரிய வாழ்க்கை அவர்களுக்கு முடிகிற வரைக்க அவர்கள் சிலுவையில் தொங்கினவர்களாகவே, அடையாள வார்த்தையில் சொல்லிட்டால் சிலுவையில் தொங்கினவர்களாகவே அவர்கள் வாழ வேண்டும். சிலுவையை விட்டு அவர்கள் கீழே இறங்கி வர முடியாது. அதே நேரத்தில் உடனடியாக ஒரு மரணத்தின் அனுபவத்துக்குள்ளே போக முடியுமானா, அதுவும் முடியாது. இதுதான் அன்புக்குரியவர்களே, உடன்படிக்கை செய்தோர் ஆனால் சிலுவையில் அறையப்படுகிறவர்களினுடைய வாழ்க்கை பயணம். ஆனால் இப்படி தான் இருக்கணும், கர்த்தர் இயேசு அந்த மாதிரி தான் போதிச்சாரு, சீசர்களுக்கு அவர் போதித்த விஷயத்தை அந்த கோணத்தில் தான் அவர் வாழ்ந்து காண்பித்தார். ஆனால் இதற்கு மாறாக இந்த பரம அழைப்புக்குள்ளே வருகிறவர்களின் அநேகருடைய விஷயத்தில் எப்படிப்பட்ட ஒரு தவறு, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தினுடைய வாழ்க்கை கடந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்றால், அவர்கள் கர்த்தருடைய சீஷர்களாக அல்லது தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக அவர்கள் வந்துடுவாங்க. ஆனால் வந்துட்ட அவர்கள் அந்த சிலுவையில் அறையப்பட்ட வாழ்க்கை, கர்த்தரை தொங்க விட்டது போல அந்த அறையப்பட்டுட்ட வாழ்க்கை அவர்களுக்குள் இருக்குமா என்றால், இந்த செகண்ட் இந்த வார்த்தை சிலுவையில் அறையப்படுதல், இந்த நிகழ்வுகள் நடைபெறாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. உடன்படிக்கை செய்தவர்கள் ஆனால் சிலுவையில் அறையப்படாதவர்கள், அது வந்து உண்மை சீஷத்துவத்தின் வாழ்க்கையா என்று கேட்டால், அப்படி இல்லை. எனவேதான் கர்த்தர் சொன்னாரு, தம்மை பின்பற்றி வருகிறவர்களை பார்த்து அவர் மேலே ஒரு நல்ல நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்கலாம், அவருடைய போதனைகள் மேலே நல்ல ஒரு ஈர்ப்பு அவங்களுக்கு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் அவருக்கு பின்பாக கும்பல் கும்பலாக அநேகராக அவரை தொடர்ந்து கடந்து போகிறவர்களாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் தெளிவாக சொல்கிறாரு, என்னை பின்பற்றுதல் என்றால் அது சிலுவையை சுமந்து கொண்டு வரவேண்டிய ஒரு பாதை. ஒருவேளை சிலுவை சுமத்தல் இல்லாமல் அல்லது சிலுவையில் அறையப்பட்டுட்ட அனுபவங்கள் இல்லாமல் தங்களது வாழ்க்கையில் ஒருவர் நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன் என்று கூறினால் அது பொருத்தமற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை. வாசிக்கலாம் கலாத்தியர் 2:20 அப்போஸ்தல் பவுல் தன்னுடைய உடன்படிக்கையின் ஜீவியத்தை பற்றி அல்லது தன்னுடைய சீஷத்துவ வாழ்க்கையை பற்றி அப்போஸ்தல் பவுல் அவர் வெளிப்படுத்தினார். கலாத்தியர் 2:20, கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, அப்ப நம்ம இவ்வளவு நேரம் கொடுத்துட்ட விளக்கம், கர்த்தர் வாழ்க்கையிலிருந்து பார்த்துக்க அந்த பார்வைகள், அவைகளுக்கு இந்த வசனம் வந்து ரொம்ப ஒரு பொருத்தமானதாக நமக்குள்ள நல்ல புரிந்து கொள்ளுதலை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இந்த பேஸில் தான் இந்த சப்ஜெக்ட் இப்ப பார்ட் பார்ட்டா நம்ம வந்து தியானம் பண்ண போறோம். சரி, ஃபர்ஸ்ட் எடுக்கலாம் நம்முடைய கான்சன்ட்ரேஷன். நம்ம இப்போ தேவன்கிட்ட அர்ப்பணிச்சிட்ட அந்த உடன்படிக்கை முதல்ல எப்படிப்பட்டது? ஏனென்றால் சப்ஜெக்டுடைய டைட்டில் கான்சன்ட்ரேட்டர், உடன்படிக்கை செய்தோர், உடன்படிக்கை செய்தவர்கள். அப்புறம்தான் வார்த்தை வருது, ஆனால் சிலுவையில் அறையப்படாதவர். அப்புறம் பாருங்க, உடன்படிக்கை செய்தவர்களுக்கு மத்தியில் தான் இந்த ரெண்டு வகுப்பு, இந்த ரெண்டு கிளாஸஸ் வந்து உருவாவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எது புரியணும், நம்முடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, நம்முடைய உடன்படிக்கை என்பது எப்படிப்பட்டது. நிச்சயமா இதை வந்து ஒரு புதிய இன்ஃபர்மேஷனா நம்ம இந்த பாடத்தில் எடுத்து உங்ககிட்ட சொல்ல முடியாது. நிச்சயமா இந்த வார்த்தைகள் பேசுற எனக்கும் ஓரளவு புரிஞ்சிருக்குது, நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். ஒரு உடன்படிக்கை என்றால் இல்லை, தேவன்கிட்ட தன்னை அர்ப்பணித்தல் என்றால் என்ன என்பது வேணுமென்றால் நமக்கு பிரபலமான வசனத்தை நாம் கவனிக்கலாம். எபிரேயர் 10:7. எபிரேயர் 10:7, அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது என்று சொன்னேன் என்றார். அப்ப அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவருடைய வாழ்க்கை தான், அவருடைய வார்த்தை தான், இதே தான் நமக்கும். தேவனுடைய சித்தம் செய்வதற்காக கர்த்தர் வந்தார், கர்த்தர் அர்ப்பணித்தார் பிதாவாகிய தேவன்கிட்ட, இதே தான் நாமளும். ஒருவேளை நம்முடைய கான்சன்ட்ரேஷன் என்ன, தேவனுடைய சித்தத்திற்காக நான் என் வாழ்க்கையை அர்ப்பணித்து விட்டேன், என் வாழ்க்கையை பற்றி தேவன் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு, அது எப்படிப்பட்ட பாதைகளாக அனுபவங்களாக என்னுடைய வாழ்க்கையில கடந்து போகணுமோ அந்த பயணங்கள்ல நான் கொஞ்சம் கூட பின்வாங்காமல் கடைசி வரைக்கும் கடந்து போகி மரணத்தின் அனுபவத்திற்குள்ள போவேன் அல்லது மரணத்தை நான் சந்திப்பேன். அப்ப இதைத்தான் நம்ம என்ன சொல்லலாம் என்றால், நாம் தேவனிடத்துல அர்ப்பணிச்சிட்ட அர்ப்பணிப்பு. சரி, இந்த அர்ப்பணிப்பை நம்ம செய்யும் போது, இந்த அர்ப்பணிப்போட நமக்கு வந்து இந்த வார்த்தைகளோடு அது முடிஞ்சிருச்சா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த மாதிரி இந்த சுவிசேஷ யுகத்தில் கர்த்தர் செய்ததை போல யார் யாரெல்லாம் தங்கள் வாழ்க்கையை மரண பரியந்தம் தேவ சித்தத்திற்காக அர்ப்பணித்து வாழுகிறாங்களோ இப்படிப்பட்டவர்களை தேவன் அவர்கள் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை முடிக்கும் போது மகிமைக்கு இல்லைன்னா பரலோகத்தில் ஒரு அங்கமாக, ஒரு அங்கத்தினர்களாக அவர்களை சேர்த்து கொள்ளுகிறார். அப்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு ஆச்சரியமான விஷயம்தான். தேவனுடைய திட்டத்தில் ரொம்பவும் ஒரு சிறப்பான காலப்பகுதி இந்த சுவிசேஷ யுகம். இந்த யுகத்தினுடைய ஒரு விசேஷம், இந்த யுகத்திற்கு முன்னாடி வாழ்ந்தவர்களுக்கும் அதாவது யூத யுகத்தில் வாழ்ந்தவங்களுக்கும் கிடையாது. இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய இந்த சிறப்பு மேசியா யுகத்தில் வாழப்போகிறவங்களுக்கும் கிடையாது. என்ன கிடையாது, அவர்களுக்கு பரலோக வாய்ப்பு கிடையாது. பூமியில தான் மனிதர்களாக நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றவர்களாக வாழலாம், ஆனால் இந்த பூமியில தேவனுடையவர்களாக வாழ்ந்து பிற்பாடு அவங்க பரலோகத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்களே சுவிசேஷ யுகத்தில் தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டுட்ட அல்லது அழைக்கப்பட்டுட்ட திருச்சபை அங்கங்கள். அப்ப நீங்களும் நானும் ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள வந்திருக்கிறோம் என்றால் அந்த அர்ப்பணிப்பு தேவ சித்தத்திற்கானது, மரண பரியந்தம். இரண்டாவது விஷயம், அப்படி தேவ சித்தத்திற்காக நம்ம வாழ்ந்து மரண பரியந்தம் முடித்தால், ஜெயித்தால் தேவன் நமக்கு என்ன கொடுக்கிறதாக சொல்லுகிறார் என்றால் பரலோக வாய்ப்பு. அப்ப இந்த கருத்து நம்ம மறக்க கூடாது. அநேக ஆவிக்குரிய பாடங்களை நம்ம கேட்டுட்டுப்போம். ஃபர்ஸ்ட் வால்யூம்ல சகோதரர் ரசல் இதை பத்தி அந்த ஜீவிய தன்மை பத்தி நிறைய பேசுறார். ஒரு லைஃபோட நேச்சர்ஸ் எப்படி இருக்குது பேசுறார். அப்ப அதுல நல்லாவே ஒரு வரி அவர் சொல்லிடுப்பாரு, ஒரு ஜீவி அப்படின்னா ஒரு நபர், அவர் இரண்டு விதமான சுபாவங்களை அவர் பெற்றவராக இருக்க முடியாது. ஒன்று அவர் பூமிக்குரிய சுபாவங்கள் பெற்றவராக இருக்கணும், இல்லைன்னா அவர் பரத்துக்குரிய பரலோகத்திற்குரிய இல்லைங்களா அந்த ஸ்பிரிட் நேச்சர் ஆவியின் சுபாவங்களை பெற்றவராக இருக்கணும். பாருங்க இப்போ நம்ம நிலைமை எப்படி இருக்கு, இயல்பாகவே நம்ம பூமியின் சுபாவத்தை பெற்றவர்கள் மனிதர்கள், இந்த பூமியில் ஒருவேளை பிறந்து வளர்ந்து வாழ்ந்து காணப்படுகிறவங்க. ஆனால் நம்ம நம்புகிறோம், நம்ம விசுவாசிக்கிறோம், நம்ம பரலோக அழைப்பில் காணப்படுகிறோம் என்று. அப்போ பரலோக அழைப்பில் காணப்படுகிற நாம் பரலோகத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியின் சுபாவங்கள், இந்த பூமியினுடைய லாபங்கள், ஒரு மனுஷனாக இந்த பூமியில் நமக்கென்று இருக்கக்கூடிய ஏதுக்கள் எபிலிட்டிஸ் இது அனைத்தும் நம்ம என்ன செய்யணும் என்றால் இலக்கணும் பலி செலுத்தணும். ஒருவேளை தேவன் ஏன் இப்படி ஒரு பாதையை வச்சுட்டாரு அப்படின்னு கேட்டால் அதுதான் பாயிண்ட். ஒரு ஜீவி இரண்டு சுபாவங்களை பெற்றவராக இருக்க முடியாது. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இல்லைன்னா பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம். பரலோகத்திற்குரிய ஆசீர்வாதம் ரொம்ப பெருசு, அதுக்குள்ளே போகணும் என்றால் பூமிக்குரிய சுபாவத்தை இழந்தால் மாத்திரமே அந்த சுபாவத்தை நாம் வாங்க முடியும். அப்படி அந்த பூமிக்குரிய சுபாவத்தை இழக்கக்கூடிய அந்த பாதைகளுக்கு தான் என்ன பேர் என்றால் பலியின் ஜீவியம், சாக்ரிஃபைசிக்கல் லைஃப் என்று நமக்கு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தெரிஞ்ச வசன பகுதி தான் சங்கீதம் 50 சங்கீதத்தில் 5 வசனம். பலியினாலே என்னோட உடன்படிக்கை பண்ணின என்னுடைய பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்பார். பாத்தீங்களா, அப்ப இந்த பலியின் ஜீவியம் என்பதே நம்மளுடைய உடன்படிக்கையின் ஜீவியத்தில் பூமிக்குரிய சுபாவத்தை இழப்பதற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற கண்டிஷன், நிபந்தனை. ஒருவேளை நான் தேவன்கிட்ட உண்மையா உடன்படிக்கைக்குள்ள வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் நிச்சயமாக பலியின் ஜீவியம் எனப்பட்ட பாதையில காணப்பட்டு ஆகணும். அந்த பலியின் ஜீவியம் என்பது எந்த பேஸில் நம்ம லைஃப்ல நடக்கும் என்றால் பூமிக்குரிய சுபாவம் என்று சொல்லுகிறோம் இல்லைங்களா. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் அந்த வாழ்க்கையின் தன்மைகள் இருக்கும் இல்லைங்களா, ஒருவேளை ஃபேமிலியில் சொசைட்டியில் நமக்குன்னு பர்சனலாக பல எதிர்பார்ப்புகள் இருக்கும் இல்லைங்களா. இந்த விஷயங்களில் தான் அந்த பலி என்பது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். இதைத்தான் சகோதரர் நல்லாவே சொல்கிறாரு, இந்த பலியின் விஷயத்தில் மாத்திரம் சுவிசேஷ யுகத்தின் அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறவங்களுக்கு எந்த எக்ஸ்கியூஸ் கிடையாது. பலி ஆகணுமா, பலி ஆகி தான் ஆகணும். அதே நேரம் இந்த பலி வந்து கட்டாயப்படுத்தி நீங்கள் செஞ்சே ஆகணும்னு ஒரு அழுத்தம் கொடுப்பாரா, கிடையாது. விருப்பத்தோட அவர்களே புரிந்து முன்வந்து பலியாகும். ஒருவேளை அர்ப்பணிச்சிட்டாரு, சத்தியம் புரிஞ்சிருச்சு அர்ப்பணிச்சிட்டாரு, ஆனால் அந்த பலியாகுதல் இல்லை சிலுவையில் அறையப்படுதல் இது இல்லை அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக சொல்லலாம் அவர் பூமியின் சுபாவத்தை என்ன பண்ணலை, இழக்கலை. அப்படி இழக்காதவருக்கு பரலோக சுபாவம் கிடைக்குமா என்றால் அது கிடைக்காது. அப்போ அன்புக்குரியவர்களே, இதுதான் நம்முடைய கான்சன்ட்ரேஷன். தேவ சித்தத்திற்கென்று அர்ப்பணித்தோம், அர்ப்பணிப்பு கடைசி வரைக்கும் உண்மையாக காண்பிச்சா பரலோக வாய்ப்பு. அப்போ பரலோக வாய்ப்பை சுதந்திரிக்க வேண்டுமென்றால் பூமியின் சுபாவங்கள் இழக்கப்படணும். அந்த சுபாவங்கள் இழக்கப்படுறதுக்கு தான் பலியின் ஜீவியம் என்று பேர். பாருங்க இதை இன்னும் ஓப்பனாக கர்த்தர் இயேசு ஒரு அருமையான வசன பகுதிகளில் அவர் பேசினதாக நமக்கு ரெக்கார்டு இருக்கு. அதை நீங்கள் எங்கே கவனிக்கலாம் என்றால் லூக்கா சுவிசேஷம் 14 27 வசனம். தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். தன் சிலுவை, இங்க கூட நீங்க வார்த்தை நோட் பண்ணும், ஆதார வசனத்திலையும் அதை தான் சொல்றார். தன் சிலுவை அப்படின்னா இதை பத்தி நம்ம பேசினா நிறைய பேசலாம், நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாடுகள் போராட்டங்கள் பிரச்சனைகள் என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி எடை போட்டு கொடுக்கப்படுறது இல்லை. மாறாக அவரவருடைய பூமிக்குரிய சுபாவம், பூமிக்குரிய வாழ்க்கையின் தன்மைகள் எப்படி இருக்கு, அந்த தன்மைகளுக்கு ஏற்ப அது வந்து தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது அல்லது அனுமதிக்கப்படுகிறது. ஆனால் அவர் சொல்லிட்டாரு தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷனாக அவரு இருக்க முடியாது. அவன் வந்து இருக்கவும் மாட்டான். ஒருவேளை அவர் சொல்லலாம், நான் சத்தியம் தெரிந்தவர், கத்தர்கிட்ட தன்னை அர்ப்பணித்தவர் என்று. ஆனால் அந்த சிலுவை சுமத்தலின் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை என்றால் கர்த்தரே சொல்றாரு, அவர் எனக்கு யாரா இருக்க முடியாது, சீஷராக காணப்பட முடியாது. அடுத்ததாக 2 தீமோத்தேயு 2:11-12 இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்னவெனில், நாம் அவரோட கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்தும் இருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம், நாம் அவரை மறுதளித்தால் அவரும் நம்மை மறுதளிப்பார். ஆமா, நீங்க இந்த வசன பகுதிகள் எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வசன பகுதிகள் தான். ஆனா வார்த்தை எப்படி அழகா ஆரம்பிக்கிறார் பாருங்க, இந்த வார்த்தை உண்மை உள்ளது. இதுதான் நம்ம வந்து அட்ரஸ் பண்ண விரும்புறோம். நோ எக்ஸ்கியூஸ். இந்த மாதிரி ஒரு சிலுவையில் அறையப்படுதல் அல்லது பலியாகுதல் என்பது அவரவருடைய வாழ்க்கையின் பயணத்துல பூமியின் சுபாவங்களை இழக்கத்தக்கதாக நடந்தேற வேண்டும். அப்படி நடைபெறாத பட்சத்தில் அவங்களுக்கு பரலோகத்தினுடைய ரிவார்டு, அந்த பலன்கள் கொடுக்கப்படுகிறது இல்லை என்பதை தேவனுடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. பாருங்க அன்புக்குரியவர்களே, இது நம்முடைய கான்செக்ரேஷன் என்று சொல்லிட்டா தலைப்பு நல்லாவே சொல்லுது. இப்படியெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையையும் தேவனுடைய சத்தியத்தையும் கேட்டு உள்வாங்கி தேவன் கிட்ட தங்களை அர்ப்பணித்தவர்களுக்கு மத்தியில சிலுவையில் அறையப்படுதல் என்கிற அனுபவம் இல்லாமல் போவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் ஒருவேளை இந்த சப்ஜெக்ட் மூலமா நம்ம ஒவ்வொருத்தரும் நம்மை நாமே திருப்பி பார்க்க வேண்டிய, நிதானிக்க வேண்டிய ஒரு கருத்து. அர்ப்பணித்தவர்கள் தான், அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான் நம்ம எல்லாருமே. ஒருவேளை ஒரு கன்வென்ஷனா, இல்லை ஒருவேளை கர்த்தருடைய ஒரு பந்தியா, இப்போ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம பங்கெடுக்கும் போது, இல்லைன்னா ஒரு எக்லீசியால வந்து ஒருத்தர் ஒரு அவயமா வந்து காணப்படணுமா? அப்போ இது எல்லாத்துக்கும் நம்ம காமனா சகோதரர்களா என்ன தான் பேசுறோம் என்றால், உடன்படிக்கை செய்தவர்கள், தேவனிடத்தில் தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஒன்று சேரணும் எக்லீசியா. ஒருவேளை அப்படி உடன்படிக்கை செய்தவர்கள் கர்த்தருடைய பந்தியில் அவர்கள் பங்கெடுக்க வேண்டும். நல்ல வார்த்தை தான். ஒருவேளை இவ்வளவுதான் சகோதரர்களாக நம்முடைய ஐக்கியத்தினுடைய விஷயத்தில் நம்ம நடந்து கொள்ள முடியும். ஆனால் தேவனுடைய பார்வையில, கர்த்தருடைய பார்வையில, ஒருவேளை கர்த்தர் வந்து ஒருத்தரை தன்னுடைய சீஷராக பார்க்கணுமா, இல்ல தேவன் வந்து ஒருத்தரை இந்த சுவிசேஷ யுகத்தின் பரம அழைப்புக்குள் ஒருத்தர் இருக்கிறார் என்று தேவன் ஒருத்தரை பார்க்கணுமா, அவர்கள் எப்படி அவர்களை கவனிப்பார்கள் என்றால், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார்களா, அல்லது சிலுவையில் அறையப்படுதல் என்ற ஒரு நிகழ்வு, ஒரு ப்ராசஸ் அவங்க லைஃப்பில் வந்து ஒரு தொடர் நிகழ்வாக இருக்குதா? சிலருக்குள்ள பிகினிங்கில் இருக்கும், ஒரு நாமினல் கிறிஸ்டியன்ஸை விட்டு, பழைய ஐக்கியங்களை விட்டு, ஒருவேளை சில நேரம் இந்த சத்தியத்து நிமித்தம், இந்த பரம அழைப்பு நிமித்தம், அவர்களுக்கென்று இருக்கக்கூடிய நண்பர்கள் வட்டாரங்கள், மாம்சீக குடும்ப உறவுகளினுடைய விஷயத்தில் கூட பல இழப்புகள் அவங்களுக்கு நடக்கலாம், பல மாதிரியான நட்பு சூழல்களை அவங்க விட்டு கடந்து வரலாம். பரவாயில்ல, சந்தோஷமான விஷயம், அது அப்படித்தான் இருக்கும். ஆனால் இது அதோட நின்றக்கூடாது. தொடர்ந்து மரணம் வரைக்க தேவ சித்தத்தின்படி நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி பாடுகள், சிலுவையின் அறையப்படுதல் நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்கணும். ஆனால் அப்படி நடைபெறாமல் போவதற்கு அநேக வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை குறிப்பிடும்படி சொல்லிட்டான், இப்போ ஒரு வேத மாணவர்களா, தேவனிடத்தில் அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கிற நம்மை, ஒருத்தர் வந்து நீங்க பாபிலோன் அமைப்புக்கு போங்க, அந்த அமைப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க ஈடுபடுங்க, சபைகளுக்கு போகும்போது கூட நீங்க அங்கேயும் போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? போக மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தேவ திட்டம் தெரியும், தேவன் ஒருத்தர் தான் தெரியும், கர்த்தர் இயேசுவினுடைய ஈடுபலியின் ஆசீர்வாதங்கள் எப்படிப்பட்டது தெரியும். ஸோ அப்ப சத்தியம் தொடர்பான விஷயங்கள், உபதேச தொடர்பான விஷயங்கள்ல ரொம்ப தெளிவு. ஏன்னா அதெல்லாம் நம்மளுடைய நாலேஜ், தேவன் நம்முடைய சிந்தைகள்ல அதை ரொம்ப தெளிவாக வச்சிருக்கிறார். ஆனால் அவ்வாறு உபதேசத்திலையும் தேவ சத்தியத்திலையும் தேவ திட்டத்தின் புரிதல்லையும் தெளிவா இருக்கிற நாமும், நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல வந்து சிலுவை சுமத்தல் அல்லது அறையப்படுதலின் அனுபவங்கள், பூமைக்குரிய ஜீவியத்தை பலியாக்குதலினுடைய பாதைகள் நம்ம கிட்ட இருக்கா? அப்படின்னு பார்த்தா இதில் தான் பல நேரம் நம்மளுக்கே நம்ம மேலே எப்படி இருக்காதுன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு திருப்தி வந்து வெளிப்படுறது இல்லை. அப்போ இதை எப்படி சொல்கிறது? சத்தியம் ரீதியில் தெளிவாக இருக்கிறோம், பட் அதை சத்தியத்தை ப்ராக்டிக்கல் பண்ணுற விஷயத்தில் நமக்கு கடினங்கள் இருக்குது. அப்போ இது என்ன சொல்லலாம், மைண்ட் அண்ட் ஹார்ட், சிந்தை மற்றும் இருதயம். அப்போ சிந்தை அளவில் நமக்குள்ள ஒரு பெரிய தெளிவு இருக்குது, அதுதான் நம்ம சொல்லலாம் உடன்படிக்கை செய்தோர். அப்போ ஒருத்தர் உடன்படிக்கை செய்யும்போது சிந்தையில் தேவ சத்தியங்கள் தேவனை பற்றின ஒரு புரிதல் இல்லாமல் தன்னை தேவன்கிட்ட அர்ப்பணிக்க முடியாது. ஆனால் சிலுவையில் அறையப்படுதல் என்பது அவர்களது அந்த சிந்தையோடு இணையக்கூடிய இருதயம் சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதை குறித்து அப்போஸ்தல் பவுல் ஒரு நல்ல வார்த்தை பேசினார். அவருடைய சொந்த ஜனங்கள் பற்றி சொன்னார், மாம்சீகி இஸ்ரவேலர். ரோமர் 10:2 ரோமர் 10:2, தேவனை பற்றி அவர்களுக்கு வைராக்கியம் உண்டென்று அவர்களை குறித்து சாட்சி சொல்லுகிறேன், ஆகிலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் அல்ல. பாருங்க, அப்ப நல்ல வார்த்தை அவரே சொல்றார், நானே சாட்சி சொல்லுவேன், என்னுடைய ஜனங்களுக்கு ஒரே தேவன் என்ற நம்பிக்கை இருக்கு, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல நம்பிக்கை இருக்கு, இந்த உலகத்திலேயே தேவன் எங்களை தான் விசேஷமா தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்ற நம்பிக்கையெல்லாம் இஸ்ரேல் ஜனங்களா இருக்கிற எங்களுடைய அல்லது என்னுடைய ஜனங்களுக்கு இருக்கு. இது அப்போஸ்தல் பவுல் சொல்றார், வைராக்கியங்கள் இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனாலும் அந்த வைராக்கியங்கள் வந்து ஒரு அறிவுக்கு ஏற்ற வைராக்கியம் அல்ல. அப்ப இதுதான் வந்து சகோதரர் ரசல் இந்த பாடத்தை பத்தி பேசும்போது, மற்ற சில வெளிநாட்டு சகோதரர்கள் இந்த டாபிக்ல வந்து பாடம் பேசும்போது இந்த வசனங்கள் எடுத்து காமிக்கிறாங்க. மாம்சீக இஸ்ரேலர்களுக்கு நாலேஜ் இருந்துச்சு, வைராக்கியம் இருந்துச்சு, ஆனா வசனம் சொல்றது அந்த வைராக்கியம் அறிவுக்கு ஏற்ற அல்லது ஆக்கப்பூர்வமான வைராக்கியம் கிடையாது. அப்ப இது நம்மளும் அப்படித்தான் சிந்திக்கணும். ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாக தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாக நாம் இருக்கிறோம் என்றால் இப்ப நம்மளுடைய விஷயத்திலையும் நமக்கு இருக்கிற நாலேஜ் அது இருதயத்தோட இணையவில்லை என்றால், நடைமுறை வாழ்க்கையில அந்த சிலுவை சுமத்தல் அல்லது அறையப்படுதலின் சம்பவங்கள் நடைபெறவில்லை என்றால் நமக்குள்ள இருக்கிற அந்த வைராக்கியங்கள் கூட அறிவுக்கேற்ற வைராக்கியம் என்று சொல்ல முடியாது. ஒரு அருமையான ரீப்ரிண்ட் ஆர்டிக்கல் நம்ம காட்டுவதற்கு விரும்புகிறோம். ரீப்ரிண்ட்ஸ் நம்பர்ல 4008 பக்கத்துல ஒரு நல்ல பேராகிராஃப். ஒருவேளை இதை பற்றி நீங்க பார்க்கணும்னா புது சிருஷ்டியினுடைய ஒழுங்குமுறைகள் என்ற தமிழ் மொழிபெயர்ப்பில் பக்கம் 719 பக்கத்தில் நீங்கள் போய் பார்க்கலாம். அப்போ இதில் சகோதரருடைய வார்த்தைகள் எப்படி தான் இருக்கும் என்றால், அந்த ரெட்லைனில் உள்ளதை மாத்திரம் சிஸ்டர்ஸ் நீங்கள் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெட்லைன் டாப்பில் இருக்கு, கர்த்தருக்கென்றும் அவருடையவர்களாய் இருப்பதற்கென்றும் மற்றும் மரண பரியந்தம் அவருக்கு ஊழியம் புரிவதற்கென்றும் நம்மை அர்ப்பணம் பண்ணுவது என்பது ஒரு காரியமாகவும் அந்த ஊழியத்தினை ஜீவியத்தின் அனைத்து சிறு சிறு காரியங்களிலும் ஒவ்வொரு நாளும் நிறைவேற்றுவது என்பது வேறு ஒரு காரியமாகவும் காணப்படுகிறது. போதும், அப்ப இது என்னதான் பேசுறாரு சகோதரர், என்ன காட்டுறாரு, தேவனிடத்துல நம்ம அர்ப்பணித்தல் அர்ப்பணிக்கிறது இது ஒரு மேட்டர், இது ஒரு நிகழ்வு, அவ்வளவுதான். ஒருவேளை இன்னைக்கு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்கிறாங்க, இது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு காரியத்தை செஞ்சிட்டாங்க. ஆனா இந்த காரியத்தை செய்ததுனால் என்ன பண்ணிட முடியாது என்றால், ஒருத்தர் பரலோகத்துக்கோ இல்ல தொடர்ந்து கர்த்தருடைய சீஷராகவோ இந்த ஒரு செயலை மாத்திரமே வச்சுட்டு வாழ்ந்துட முடியாது. ஏன்னா அடுத்த ஒரு பாட்டு சொல்றார், அர்ப்பணித்தல் ஒரு செயல் அது நடந்துருச்சு, பட் இப்ப அடுத்த பாட்டு நடக்கணும் லைஃப்ல, அது என்ன, வாழ்க்கையின் சிறு சிறு விஷயத்தில் கூட அந்த அர்ப்பணிப்பை நடைமுறைப்படுத்தணும். அப்படி நடைமுறைப்படுத்துகிறது வேற காரியமாகவும் இருக்கிறது. பேசிட்டு என்ன பேசுவார்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஈஸி, ஒருவேளை தேவனிடத்தில் அர்ப்பணித்தல் என்பது அந்த அர்ப்பணிப்பின்படி கடைசி வரைக்கும் வாழ்ற வாழ்க்கையோட ஒப்பீடு பண்ணினால் அந்த அர்ப்பணித்தல் என்பது எளிது, பட் அதன்படி அவர் அவருக்கு இருக்கிற சிலுவையினுடைய பாதைகளில் நிலைச்சு நிற்பது கடைசி வரைக்கும் வாழுதல் என்பது கடினம். என்னதான் சொல்வாரு, ஏன் அது கடினம், கடைசி தமிழில் வந்து அந்த லாஸ்ட் பேராகிராப் ரெட்ல வந்து உங்களுக்கு அண்டர்லைன் ஆயிருக்கும், மெல்ல மெல்ல மெல்ல மெல்ல சம்பவிக்கும் சிலுவை மரணத்தை சகிப்பது மிகவும் கடினமான காரியம். ஆமா, அப்படின்னா ஒருவேளை சத்தியத்திற்குள்ள வந்தவர்கள் வந்த உடனே திடீர்னு ஒரு மரணத்துக்குள்ள போயிடணும், ஒரு சூசைடு மாதிரி, ஒரு தற்கொலை மாதிரி, ஒரு அனுபவத்தின் மூலம் திடீர்னு அவங்களுக்கு சாவு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி செயல்களுக்குள்ள வந்து ஒருவர் கடந்து போவது எளிது. ஆனால் மெல்ல மெல்ல சிலுவை மரணத்தை சகிப்பது என்பது மிகவும் கடினம். அப்ப இதுதான் வந்து சகோதரர் ரசல் இந்த சிலுவையில் அறையப்படுதல் அல்லது சிலுவையை சுமந்து சீஷனாக தொடர்ந்து வாழக்கூடிய விஷயத்தை பத்தி பேசுறார். அப்ப பாருங்க, கர்த்தர் இயேசு பேசின வார்த்தை, நமக்கு முன்னாடி வாழ்ந்துட்ட பரிசுத்தவான்கள் இந்த அழைப்பை பற்றி புரிந்து அவர்கள் பேசியிருக்கிற வார்த்தை, இது எல்லாத்தையும் கவனிச்சு பார்த்தா நமக்கு நல்லாவே தெரியுது. இந்த பரலோக அழைப்புல அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக காணப்படுகிற நாம சிலுவையில் அறையப்படுகிறவர்களாக காணப்படுதல் என்பது ஒரு எளிய விஷயமே கிடையாது. அப்ப என்ன, அதை அப்படியே விட்டுடலாமா? விட்டுடக்கூடாது. நம்ம லைஃபை நாமளே சீர்தூக்கி பார்க்கணும். எந்த விஷயத்துல நம்ம கிட்ட அந்த சிலுவையில் அறையப்படுதல் என்ற நிகழ்வு இல்லை? ஒருவேளை ஒரு கான்செப்ட்ரேட்டடா என்னை நான் உணர முடிகிறது, ஆனா ஒரு சிலுவையில் அறையப்பட்டவனாக என் விஷயத்தை நானே திருப்திகரமா என் வாழ்க்கையை பத்தி சொல்ல முடியல, பிராக்டிக்கலா என் லைஃப் வந்து அப்படித்தான் இப்ப மூவ் ஆகி போயிட்டு இருக்கு, அந்த மாதிரி சொல்ல முடியல என்றால் நம்மை திருத்திக் கொள்வதற்கும் நம்ம விஷயத்துல என்னென்ன நம்ம சரிப்படுத்தி கொள்ளணுமோ இல்ல என்னென்ன நம்ம உணர்ந்து கொள்ளணுமோ அதை அடைவதற்கான ஒரு வாய்ப்பு தான் ஒருவேளை இந்த சப்ஜெக்ட்னு சொன்னா ஆச்சரியம் இல்லை. ஸோ அப்போ கான்செப்ரேஷன் பத்தி அதனுடைய நிலைகள் பத்தி இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தோம். இப்ப செகண்ட் ஸ்டெப் இந்த சப்ஜெக்ட்ல, சரி சிலுவையில் அறையப்படணும் சொல்றோம், அப்படின்னா என்ன சிலுவையில் அறையப்படுதல் என்றால் என்ன? அப்ப இதை குறித்து கூட ஒரு நல்ல வார்த்தை நமக்கு தெரியுது சகோதரருடைய எழுத்துக்கள்ல. ரெஃபரன்ஸ் நம்பர் 5425 5425 பக்கத்துல ஒரு நல்ல டெஃபனிஷன் கொடுக்கிறாரு. சிலுவை சுமத்தல் என்பது நம்முடைய அனுதின வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம், மறந்துட வேண்டாம். சிலுவையில் அறையப்படுதல் அல்லது சிலுவை சுமத்தல் என்றால் என்ன என்றால், சிலுவையில் அறையப்படுதல் என்பது ஏதோ ஒரு நிகழ்வு அப்படி நினைச்சிட வேண்டாம். இன்னைக்கு டேட்ல மார்னிங் பேப்டிசம் எடுத்தேன், ஒரு நிகழ்வு இல்லையா? இல்ல எனக்கு நல்லா பசிச்சு நான் போய் சாப்பிட்டேன், ஒரு நிகழ்வு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஒரு நிகழ்வோடு அது முடிகிற விஷயம் கிடையாது. சிலுவையில் அறையப்படுதல் என்பது எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் நமக்குள் ஒரு தொடர் சம்பவமாக, தொடர் நிகழ்வாக, வாழ்க்கை சம்பந்தப்பட்டுட்ட ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒருவேளை சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள், சின்ன சின்ன விருப்பங்கள், சின்ன சின்ன முடிவுகள், இல்லை பெரிய பெரிய தீர்மானங்கள், எல்லா விஷயத்திலையும் சிலுவையில் அறையப்படுதல் என்பது ஒரு தொடர் நிகழ்வாக நமக்குள்ள நடக்க வேண்டிய ஒன்று. சரி, அந்த தொடர் நிகழ்வு தான் எப்படி நடக்கும் என்றால், அதுக்கான நல்லாவே சொல்றாரு. வேணா அந்த சென்டென்ஸ் நீங்க வாசிக்கிறீங்களா? தமிழ்ல 5425 வாசிக்கலாம். சிலுவை சுமத்தல் என்பது அன்றாட விஷயமாக இருக்க வேண்டும். அடுத்தது, தேவனுடைய வார்த்தையில் நமக்கென கொடுக்கப்பட்டுள்ள தெய்வீக சித்தத்திற்கு எதிராக மாம்சம், உலகம் மற்றும் சாத்தானிடமிருந்து வரும் எதிர்ப்புகளே நம்முடைய சிலுவைகளாகும். பாத்தீங்களா, நம்முடைய சிலுவைகள்னு எதை சொல்றாரு என்றால், பாருங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான். ஐயோ புரிஞ்சுக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு இந்த சென்டென்ஸ், ரொம்ப டீப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. என்ன சொல்றாரு? நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற தெய்வீக சித்தம் இதுதான் சொல்றாரு. தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு பின்பற்றணும். அவரை பின்பற்றுதல் என்ன? அவர் போயிட்டு இருக்கிறாரு தேவ சித்தத்திற்கென்று தன்னை அர்ப்பணித்து ஒரு வாழ்க்கை. அதே போன்ற தேவ சித்தத்தின்படியான ஒரு வாழ்க்கையின் பயணத்துல என்னதான் வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுது என்றால், எதிர்ப்புகள் உண்டு, எதிரிகள் உண்டு, எதிர்ப்பதமான சூழல்கள் உண்டு. அதெல்லாம் எது ஃபேமஸான வார்த்தை தான், உலகம், மாம்சம், பிசாசு. நம்ம தான் ஃபர்ஸ்ட் நமக்கு நாமே எதிரி. ஒரு நமக்குள்ளேருந்து எழும்பக்கூடிய எண்ணங்கள், விருப்பங்கள் இல்லைங்களா, எத்தனையோ விதமான குறிக்கோள்கள், உணர்வுகள், நிறைய விஷயம் சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம வாழக்கூடிய இந்த உலகம், நம்மளை சுற்றி காணப்படுறவங்க, சாத்தான், பொல்லாத ஆவியின் ஜீவிகள். அப்போ இவர்கள் அல்லது இந்த விஷயங்கள் நாமோ தேவ சித்தத்தின்படி வாழ்வதற்கு இடையூறாக, தடையாக தான் இருக்கும். அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணணும். அப்படி ஓவர் கம் பண்ணுறது என்பது நமக்கு ப்ராக்டிக்கலாக நடைமுறை வாழ்க்கையில் அநேக விதமான பாதிப்புகளை அவைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நஷ்டங்களை, இழப்புகளை, இல்லை அவமானங்களை அவைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். நாம யோசிக்கலாம், நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் இயேசு இந்த பூமியில் தன்னை தேவ சித்தத்திற்கென்று அர்ப்பணித்து அவர் வாழும் போது அவர் ஒரு பரிபூரண மனுஷனு. அவரை போல ஒரு பரிபூர்ண மனுஷர்களாக இந்த உடன்படிக்கையின் ஜீவியத்தில் யாராவது இருக்கிறாங்களா கேட்டால் இல்லவே இல்லை. அப்போ கர்த்தர் என்னதான் பண்ணிடுப்பாரு, தன்னுடைய அந்த பரிபூர்ண தன்மை, அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உரிமைகள், சுலாக்கியங்கள், இது எல்லாத்தையும் அவர் தனக்கென்று பயன்படுத்தாமல் தேவ சித்தத்திற்கென்று பயன்படுத்தி இழந்திருப்பார் இல்லைங்களா. அவைகளை வச்சு இந்த பூமிக்குரிய லைஃப்பை வந்து அவர் பலப்படுத்திக்கிறாம அவைகளை இழந்து ஆவிக்குரிய வாழ்க்கையை வாங்குவதற்கென்று, பரலோக வாய்ப்பை வாங்குவதற்கென்று அவர் பயணம் பண்ணிடுப்பார். இதே தான் நாம் சிந்திக்கணும். ஒருவேளை எனக்கான சிலுவையில் அறையப்படுதல் என்று சொல்லும்போது கர்த்தர் ஒருவேளை பரிபூர்ணராக இருந்தார், பரிபூர்ணராக இருந்த அவர் தன்னுடைய பரிபூர்ண ஜீவனை இழந்தார், பலி செலுத்தினார் என்று சொல்லிட்டார். இப்போ நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்கதாக இந்த அழைப்புக்குள்ளே நுழைஞ்சதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய பூமிக்குரிய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குறிப்பிடத்தக்கதாக நம்ம இழந்திருக்கிறோம், அல்லது இப்போ கூட நான் சில விஷயங்களை, என்னுடைய பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய நிலைமைகளை நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளால் ஏதாவது ஒரு காரியத்தை குறிப்பிட முடியுமா அப்படின்னா, இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்கிறதோ இல்லை நீங்கள் என்கிட்ட சொல்கிறதோ அந்த மாதிரி கிடையாது. மாறாக கர்த்தரை எப்படி தேவனுக்கு முன்பதாக தனக்கு இருந்துட்ட மிகப்பெரிய ஒரு லாபம், மிகப்பெரிய ஒரு சோர்ஸ், ஒரு பரிபூரண மனித தன்மை, ஆனால் அவர் வந்து தேவ சித்தத்திற்கென்று அந்த சித்தத்தை தன் வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்கென்று அதை தனக்கென்று பயன்படுத்தாமல் தேவனுக்காக அவருடைய வழிநடத்துதலின்படி அவர் இழந்தார், ஒப்பு கொடுத்தார். இப்போ இதே தான் நாமும், தேவ சித்தம் செய்யணும், அதில் எதிரிகள் பிரச்சனைகள் பண்ணுவாங்க, ஆவியின் ஜீவிகள் இடையூறு பண்ணுவாங்க, நம்ம மாம்சம் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் என்று சொல்லிட்டா அந்த மாதிரி ஒரு இழப்புகள் நம்ம வாழ்க்கையில் நம்ம குறிப்பிடும்படியாக எதையாவது சொல்ல முடியுமா? அந்த மாதிரி நம்ம லைஃப்பில் நமக்கான விசேஷம் இது, நமக்கான அடையாளம் இது, ஆனால் அந்த அடையாளத்தை நான் இழக்கிறேன், நான் இழந்து கொண்டிருக்கிறேன் அல்லது இழந்திருக்கிறேன், இந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? இதுதான் நம்ம சிந்திக்கணும் சிலுவையில் அறையப்படுதல். அப்போ நான் என்ன பண்றது, ஒருவேளை லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஆயிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்காக நான் அதை விட்டுட்டு இப்போ இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றேன் அப்படின்னு சொன்னால் அதோட முடிஞ்சிட்டான? இல்லை இல்லை, ஜஸ்ட் கடந்து வந்த பாதைகளில் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுவே நமக்குள்ளே தொடர்ந்து என்ன ஆகட்டும், மகிமைக்குள்ளே போகிற வரைக்கும் அது நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் சிந்திக்கணும், கர்த்தருக்கு அப்படி இருந்ததை போல நம்ம வாழ்க்கையில் உடன்படிக்கை செய்து எத்தனை வருடங்கள் ஆச்சு, யோசிக்கலாம். யோசித்ததில் இந்த மாதிரி சில குறிப்பிடத்தக்கதான ஒரு இழப்புகளை நான் என்னுடைய வாழ்க்கையில் அனுபவப்பட்டுருக்கிறேன்னா, உடன்படிக்கை வந்திருக்கிறேன், வாழ்ந்துட்டுருக்கிறேன், ஒருவேளை வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலப்பகுதிகள் இந்த உடன்படிக்கைக்குள்ளே வராமல் உலகத்தில் இருந்திருந்தான், ஒருவேளை ஒரு உலகத்தானாவோ ஒரு பொதுவான கிறிஸ்தவர்களாகவோ நம்ம இருந்திருந்தால் இதே மாதிரி தான் நம்ம லைஃப் இருந்திருக்குமா? இதுதான் நம்ம யோசிக்கணும். ஒருவேளை பெரிய வித்தியாசங்கள் இல்லை உலகத்தில் இருந்தாலும் இப்படித்தான், ஒருவேளை கர்த்தருடைய அர்ப்பணிப்புக்குள்ள வந்துட்டாலும் இப்படித்தான், அப்படி நம்ம சொன்னால் இதுக்கு பேர் தான் வந்து சிலுவையில் அறையப்படாத வாழ்க்கை. கர்த்தர் பாருங்க 30 வயசு வரைக்கும் அவர் எப்படி இருந்திருப்பாரு, 30 வயதுக்கு அப்புறமாக அர்ப்பணிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவர் எப்படி இருந்திருப்பாரு, இதே மாதிரி தான் கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் தேவ சித்தத்தின்படி ஒருவர் தன் வாழ்க்கையை கரெக்டாக நடத்திட்டு போறார் என்றால் பூமிக்குரிய வாழ்க்கையில், பூமிக்குரிய இந்த வாழ்க்கையின் நிலைகள் சுபாவங்களுக்கு அடுத்த விஷயத்தில் அவருடைய பல விருப்பங்கள், பல எதிர்பார்ப்புகள், பலவிதமான திட்டங்கள் அது இழக்கப்படும், அல்லது வந்து அவர் வந்து அதை இழப்பதற்கு நேரிடும். ஆனால் ஒன்று, இது கட்டாயத்தில் நடக்காது, விருப்பப்பட்டு நடக்கும். சிலர் அந்த விருப்பத்துக்கு வந்து ஒப்பு கொடுப்பார், சிலர் ஒப்பு கொடுக்க மாட்டார். ஒப்பு கொடுத்தவர் வரவேற்கத்தக்கது, அவர் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டு இருக்கிறார் என்று. ஒப்பு கொடுக்கப்படாதவர் கான்சன்ட்ரேட்டட் தான், பட் சிலுவையில் அறையப்படுதல் என்பது அவர் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு அனுபவமாக மாத்திரமே இருக்கு, தொடர் அனுபவமாக இல்லை என்று அது அர்த்தம். சரி பிரதர், இப்படி இல்லாமல் போவதற்கு என்ன காரணம்? ஒருவேளை சகோதர சகோதரிகள் பல நேரங்களில் இந்த விஷயத்தில் இதை நம்ம கண்டும் காணாமல் போவதற்கு இல்லை அறியாமல் போவதற்கு என்ன விஷயம்னா, நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ரெகுலர் லைஃப்பாகவே இருக்கும். அது என்ன ரெகுலர் லைஃப், ஒருவேளை காலையில் எழுந்தோமா, வீட்டு வேலைகள், இல்லை ஏதாவது ஆஃபீஸ் டியூட்டி, இல்லை படிப்பு, இல்லை நம்முடைய லைஃப் எப்படி அந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டோமா? நெக்ஸ்ட் ஒருவேளை எக்லீசியாஸ் மீட்டிங்ஸ் வருதா, அந்த சபையினுடைய கூடுகைகள் அட்டன் பண்ணோமா? அப்புறம் சராசரியாக நம்முடைய ஃபேமிலி லைஃபு அல்லது மற்ற நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்ற விஷயங்கள் இதெல்லாம் அது பாட்டுக்கு தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கும். ஆனால் இதில் வந்து எந்த மாற்றங்கள் இருக்காது, அது அதே மாதிரி நிகழ்வாகவே நாட்கள் ஒருவேளை மாதங்கள் வருஷங்கள் அது கடந்து போய்கிட்டே இருக்கும். இது போன்ற ஒரு வாழ்க்கை என்பது அது சீஷத்துவ வாழ்க்கை என்று சொல்ல முடியாது. மாறாக உலகத்தின்படி ஒருவேளை ஒரு உலக மனுஷனாக ஒருத்தர் இருக்கிறார், நல்லவராக இருக்கிறாரு, வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறாரு, குடும்ப வாழ்க்கையில் காணப்படுறாரு, மத ரீதியாக அவருக்கு வந்து சில தொடர்புகள் இருக்குது, அவர் சார்ந்திருக்கிற ரிலிஜன் அடிப்படையில், அவ்வளோதான். இதே போன்ற ஒரு லைஃப் வந்து ஒரு புது சிருஷ்டியினுடைய வாழ்க்கையாக அது இருந்தால் அது பொருத்தமற்ற வாழ்க்கை. மாறாக இது எப்படி இருக்கணும், அதுதான் அப்போஸ்தலர் பவுல் சொன்னார், நான் அறையப்பட்டிருக்கிறேன், இனி நான் வாழ்வது எனக்கென்று வாழாமல் கர்த்தருடைய சித்தம் என்ன, தேவ சித்தம் என்ன, அதற்கென்று வாழுகிறேன் என்று அவர் சொன்னார். அப்போ நாம் கூட என்ன செய்யணும், ஒவ்வொரு நாள் சிந்திக்கணும், நான் அர்ப்பணிக்கப்பட்டவன், நான் மகிமைக்கு கடந்து போகிறவன் என்று சொன்னால் இந்த நாளில் அதற்கு உரிய ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கையில் என்ன சம்பவிச்சிச்சு. அதுக்காக நம்ம தொழில் செய்கிறதோ படிக்கிறதோ வேலைகளில் ஈடுபடுறதோ குடும்ப வாழ்க்கையில் காணப்படுறதோ இது எதுவுமே தவறு சொல்ல முடியாது. அவரவரை தேவன் எந்த சூழலிருந்து அழைக்கிறார் அந்த சூழலுக்கு மத்தியிலேயே தேவ சித்தம் நிறைவேற்றணும். பட் இதற்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு நாள் நான் ஒரு சீஷனாக இருந்தால் இந்த நாளில் சிலுவையில் அறையப்படுதல் என்ற அந்த பாதை எனக்கு எப்படி சம்பவிச்சு, அந்த மாதிரி ஒரு அனுபவங்களாக என் லைஃப்பில் இந்த நாளில் ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த ஒரு சிந்தை காணப்படணும். பொதுவான கிறிஸ்தவர்களைப் போல உலகத்தைப் போல மத ரீதியான தொடர்பு அப்படின்ற கோணத்தில் மாத்திரம் தேவன் நமக்கென்று கொடுத்திருக்கிற ஐக்கியத்தையோ அல்லது சகோதர ஐக்கியத்தையோ இல்லை சத்தியத்தையோ பார்க்கக்கூடாது. இதுதான் அன்புக்குரியவர்களை நாம் சிந்திக்கிறோம், சிலுவையில் அறையப்படுதல். இன்னொரு நல்ல வார்த்தை நமக்கு தெரிஞ்சது தான், ஏன்னா இந்த பாடமே நான் பேசும்போது அடிக்கடி ஒரு ரெண்டு விதமான வார்த்தை யூஸ் பண்ணுறதை நீங்கள் கவனிக்க முடியும். ஒன்று வந்து சிலுவை சுமத்தல் சொல்வோம், இன்னொன்று வந்து சிலுவையில் அறையப்படுதல் சொல்வோம். ஏறத்தாழ இது ரெண்டுமே ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகள். சிலுவை சுமத்தல் என்றாலும் சிலுவையில் அறையப்பட்டிருத்தல் அல்லது அறையப்படுதல் என்றாலும் ஒரே அர்த்தமுடைய வார்த்தைகளாக தான் அந்த வார்த்தைகள் வந்து காணப்படுது. அப்போ அன்புக்குரியவர்களே, இதுவே சிலுவையில் அறையப்படுதல். தேவ சித்தமாக நம்ம வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தும் போது, தேவனுக்கு இசைந்தபடி நம்மை ஒப்பு கொடுத்து போகும்போது அதில் நமக்கு வரக்கூடிய பலதரப்பட்ட பாதிப்புகள், இழப்புகள், நஷ்டங்கள் இதுவே அந்த சிலுவையில் அறையப்படுதலின் பாதை. அடுத்த நிலை கான்சன்ட்ரேஷன் பற்றி, சிலுவையில் அறையப்படுதல் பற்றி பார்த்தாச்சு. அடுத்த ஒரு சப்டைட்டில் அல்லது தேர்டு பாயிண்டை என்ன பார்க்கலாம்னா, ஒரு பொருத்தமற்ற வாழ்க்கை வந்து பல நேரம் நம்முடைய கான்சன்ட்ரேஷன் லைஃப்பில் வந்து காணப்படும். அன்சூட்டபிள் லைஃப், அது என்ன பொருத்தமற்ற வாழ்க்கை? அப்போ இதை குறித்து நம்ம சிந்திக்கணும். எப்போ ஒருத்தர் இந்த பரம அழைப்புக்குள்ள சுவிசேஷ யுகத்தில் வந்து தன்னை தேவனுக்கென்று அர்ப்பணிக்கிறாரோ, அப்படி அர்ப்பணித்த உடனே கர்த்தரே சொன்னார், அப்படி உண்மையாக அர்ப்பணித்தவர்கள் அல்லது தேவன் அங்கீகரிச்சிட்ட அர்ப்பணிப்புக்குள்ளே கடந்து வந்தவர்கள் அவர்கள் பேர் வந்து பரலோகத்தில் எழுதப்படுது இல்லைங்களா? ஒருவேளை இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் அந்த நம்பிக்கை இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நமக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நம்மளுடைய பேர் எங்கே எழுதியிருக்கிறதாக நம்புகிறோம், அந்த 144,000 பேரில் ஒரு நபராக நாம் இருக்கிறதாக, இருக்க போகிறதாக நமக்கென்று ஒரு கிரீடம் எடுத்து வைக்கப்படுதல் அல்லது நம்முடைய பேர் வந்து அங்கே எழுதப்பட்டிருக்கு. வாசிக்கலாம் லூக்கா சுவிசேஷத்தில் 10:20. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதி இருக்கிறதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். பாருங்க, அப்ப இது கூட நம்முடைய ஆண்டவர் சீஷத்துவத்தை பேசினதுதான். சீஷத்துவத்தின் இந்த பூமிக்குரிய ஒருவேளை ஊழிய பாதை அல்லது என்ன சொல்லலாம், ஒரு சீஷர்களா வாழுகிற வாழ்க்கை எதுவா சொல்லிட்டாலும் நம்ம எதற்காக சந்தோஷப்படணும், எதற்காக துக்கப்படணும், இது அருமையாக வந்து அவர் பிக்சரைஸ் பண்ணி காமிக்கிறார் நம்முடைய கர்த்தர். அவர்கள் ஊழியம் செய்துட்டு அதில் கிடைச்சிட்ட சில சந்தோஷமான அனுபவங்களை, அவர்களுக்கு மனநிறைவான அனுபவங்களை ஷேர் பண்ணுறாங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இது இல்லை, உங்களுக்குள்ள மகிழ்ச்சி எப்படி இருக்கணும், இந்த பூமியில் பிறந்து ஒரு மனுஷனாக காணப்பட்டுட்ட நம்மளுடைய பேர் வந்து பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்குது. அப்ப இதை குறித்த சந்தோஷம் தான் உங்களுக்கு எப்பயுமே இருக்கணும் பாருங்க. அப்ப பரலோகத்தில் நம்ம பேர் எழுதப்பட்டிருக்குது, நம்ம சந்தோஷமா இருக்கிறோம் என்று சொன்னால் அந்த பேர் எழுதப்பட்டது அவ்வளவுதானா? ஒருவேளை அந்த பேர் வந்து வேற எந்த வகையிலையும் எடுத்து போடப்படுவதற்கு வாய்ப்பே இல்லையா அப்படின்னு கேட்டா, வேத வசனம் கிளியரா சொல்லுது, எழுதப்பட்டவர்களுடைய பேர் எடுத்து போடப்படுவதற்கும் கிறுக்கி போடப்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப சீஷர்களாக காணப்படுகிறவர்களினுடைய ஒரு பெரிய விழிப்புணர்வு, ஒரு மிகப்பெரிய அவேர்னஸ் அவர்களுக்கு எந்த விஷயத்துல இருக்கணும் என்றால், பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற என்னுடைய தனிப்பட்ட பேர், என்னுடைய நிலை, தேவன் தான் கொடுத்தாரு, தேவன் தான் அழைத்தாரு, அவர் தான் செய்திருக்கிறார். ஆனால் அது தொடர்ந்து அங்கே காணப்படணும், அது எடுக்கப்பட்டுடக்கூடாது, கிறுக்கி போடப்பட்டுடக்கூடாது. எப்படி நடக்கும்? சீசர்கள் ஒரு ஆங்கிளில் சந்தோஷப்படுறாங்க, ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு அதை விட நீங்கள் இந்த வகையில் எப்பயுமே ஒரு கவனம் உள்ளவங்களாக இருங்க. அது எந்த வகையில்? நம்முடைய அர்ப்பணிப்பின் ஜீவியத்தை நல்லாவே சொல்லலாம், பர்சனல் லைஃப், இன்னொன்று மிஷன், ஊழியம். பட் எதில் ரொம்ப ஒரு அக்கறை இருக்கணும், ஒரு கவனம் என்னைக்குமே இருந்து கொண்டு இருக்கணும் என்றால், நம்முடைய சொந்த ஆவிக்குரிய தனிப்பட்ட வாழ்க்கை. அப்போ இந்த வாழ்க்கையில் வந்து நம்ம சரிவர எப்பயுமே இருக்கணும். நேற்று இருந்தேன், போன வாரம் இருந்தேன், போன மாதம் இருந்தேன், கரெக்டு, பட் இன்னைக்கு டேட் இருக்கணும். அப்படி தொடர்ந்து இருக்கிறதுக்கு தான் என்ன சொல்லலாம் என்றால், எழுதப்பட்டிருக்கிற அந்த பேர் வந்து மெயின்டைன் ஆகி கொண்டிருக்கிறது, தொடர்ந்து அது காக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். இதுதான் கர்த்தர் சொன்னார், உங்க பேர் அங்க எழுதியிருக்கிறதற்காக நீங்க என்ன பண்ணுங்கன்னா சந்தோஷப்படுங்கள். ஏன்? பிகினிங்லே பார்த்தாச்சு, நோ எக்ஸ்கியூஸ். உடன்படிக்கைக்குள்ள வந்தவர்கள் சிலுவை சுமத்தலின் அனுபவங்கள், பாடுகளின் அனுபவங்கள் அவங்க வாங்கியே ஆகணும். அந்த பாதைகளில் அவங்க வந்து வாழ்ந்தே ஆகணும். அப்படி வாழாமல் இந்த சுபாவத்தை இழக்க முடியாது, மகிமையின் சுபாவத்தை வாங்க முடியாது. ஆனால் உள்ள வந்தாச்சு, கிறிஸ்தவர்களாக வாழ்கிறோம், சபைகளோட வேதத்தோட சத்தியத்தோட தொடர்பு இருக்கு, எல்லாம் நாலேஜ், பட் இருதயம் அளவில் அது சம்பந்தப்பட்ட வாழ்க்கை, அது சம்பந்தப்பட்ட குணலட்சணங்கள் எதுவுமே நமக்குள்ள டெவலப் ஆகலைனா அது பொருத்தம் இல்லை. இதுக்குதான் சகோதரர் யாரை காமிக்கிறார் என்றால், மேசியா யுகத்தில் உயிர் தெளிந்து வர மனுக்குலத்தை கொஞ்சம் யோசிங்க. உயிர் தெளிந்து வருகிற ஒரு மனுக்குலத்தார், ஒரு உலக ஆசீர்வாதத்தை பெறப்போறவர் எப்படித்தான் இருப்பார்? கண்டிப்பாக நமக்கு கிடைச்ச மாதிரி தேவனை பற்றின சத்தியம், தேவ திட்டங்களை பற்றின சத்தியம் கற்பிக்கப்படும், போதிக்கப்படும். ஆனால் அவங்க லைஃப் எப்படித்தான் இருக்கும் என்றால், பூமிக்குரிய ரீதியில் உயர வேண்டும், மாம்சத்தின்படி ஒரு பரிபூர்ணராக முன்னேறணும், ஜீவன் என்கிற விஷயத்துல நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறவராக மாறணும், இது மாத்திரமே அவங்களுக்கான இலக்கு, வழிநடத்துதல் பாதை. அப்ப அதுல அவங்க எப்படி டெவலப் ஆவாரு? ஆமா, உயிர் தெளிந்து வந்து சத்தியத்தை அறிவார், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய கீழ்ப்படிய, மேசியாமை ராஜ்யத்துக்கு தன்னை ஒப்புக் கொடுக்க ஒப்புக் கொடுக்க, மாம்சத்தின்படி உலக வாழ்க்கையின்படி அவருக்குள்ள ஒரு டெவலப்மெண்ட், ஒரு வளர்ச்சி போய்கிட்டே இருக்கும், தப்பு இல்லை. அந்த யுகத்திற்கான அழைப்பும் அந்த யுகத்திற்கான ஆசீர்வாதமும் அதுதான். பட் இப்ப நம்ம விஷயத்துல, ஒரு மேசியா யுகத்துல ஒருத்தர் தேவ சத்தியத்தை தெரிஞ்சு எப்படி வாழ்வாரோ அதே போன்ற வாழ்க்கையை, எனக்கு தேவனை தெரியும், தேவனுடைய வார்த்தைகள் தெரியும், எனக்கு ஒரு பயபக்தி இருக்குது, ஆனா என்னுடைய லைஃப் வந்து ஒரு சராசரியான ஒரு சன்மார்க்க வாழ்க்கை, ஒரு உலகத்தின்படி ஒரு நல்ல மனுஷன் இருந்தா எப்படி இருப்பாரு, இதே மாதிரி வாழ்க்கை இப்ப நானும் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னா, இதுக்கு தான் என்ன பேர் சொல்லலாம் என்றால், இந்த அழைப்புக்கே உரிய பொருத்தமற்ற வாழ்க்கை. பல பாடங்கள் நம்ம கேட்டுடுப்போம், பூமிக்குரிய ரீதியில சில தீமைகள், சில பாவங்கள், சில தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கு. பல நேரம் நம்மளை நாமளே நம்ம எப்படித்தான் திருப்திப்படுத்திக்கிறோம்னா, சத்தியத்திற்குள்ள வந்ததற்கு அப்புறம் அந்த மாதிரி தீமைகள், அந்த மாதிரி பாவங்கள்ல நான் ஈடுபடுகிறது இல்லை. ஆனால் பாவங்களை விடுதல், பாவங்களை வெறுத்தல் என்பது பலியின் ஜீவியம் ஆகாது. பலியின் ஜீவியம் என்பது அதற்கு அப்பாற்பட்ட நிகழ்வு. பூமிக்குரிய லாபங்களை, ஒருவேளை நம்மளுடைய பூமிக்குரிய லாபங்களை நம்ம இழக்கலைன்னா யாரும் வந்து நம்மகிட்ட சொல்லிட முடியாது, நீங்க தப்பு பண்றீங்க, நீங்க பாவம் செய்றீங்க, நமக்கு வந்து சொல்லிட முடியாது. நம்மளுடைய பூமிக்குரிய உரிமைகள் யாரா சொல்ல முடியுமா? நீங்க வந்து வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்துல இவ்வளவு பெரிய முடிவு எடுத்திருக்கிறீங்க, இந்த மாதிரி உலக வாழ்க்கை விஷயத்துல நீங்க முன்னேறி இருக்கிறீங்க, டெவலப் ஆயிருக்கிறீங்க, அப்படி யாரா நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பட் இது நாமளே நாமளே விரும்பி செய்ய வேண்டிய ஒரு செயலாக இருக்கிறது. ஸோ மறந்துட வேண்டாம், பொருத்தமற்ற வாழ்க்கை என்றால் என்ன? இந்த சீஷத்துவ வாழ்க்கையில் சுவிசேஷ யுகத்தின் அழைப்புக்குள்ள ஒருத்தர் வந்துட்டு மேசியா யுகத்தில் தேவன் தொடர்பு வைக்கிற ஒரு மனுஷனை போல ஒருத்தர் வாழ்ந்தார்னா அந்த வாழ்க்கைக்கு தான் சொல்லலாம் சுவிசேஷ யுகத்தின் அழைப்புக்கு பொருத்தமற்ற வாழ்க்கை. மீண்டும் மீண்டும் இந்த பாடத்தில் நம்ம அதை தான் நினைச்சு பார்க்கணும். இந்த அழைப்புக்குள்ளே நான் வராமல் இருந்தால் என்னுடைய லைஃப் எப்படி இருந்திருக்கும்? இப்போ இந்த அழைப்புக்குள்ளே காணப்படுகிறேன், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது? ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஃபேமிலி விஷயத்திலிருந்து சொசைட்டியில் ஜாப்பில் பெரிய வித்தியாசங்கள் தெரியல. உலகத்தின்படி நல்ல ஒரு பொசிஷனு, நல்ல ஒரு முன்னேற்றம், எல்லாவற்றிலையும் உலகத்தின்படி நல்ல டெவலப்மெண்ட். இப்படியே போனால் இதுக்கு தான் இந்த இடத்துல இந்த சப்டைட்டிலையும் நம்ம பார்க்குறோம், இது பொருத்தமற்ற வாழ்க்கை. பரம அழைப்பை நம்ம சுதந்திரிப்பதற்கு இது ஒரு ஏற்ற வாழ்க்கை அல்ல. அதுதான் பிரதர் எழுதினாரு, அர்ப்பணித்தல் ஒரு விஷயம், அதன்படி வாழுதல் வேற விஷயம். இப்போ அதன்படி வாழுதல் என்பது கடினம், மிக மிக கடினம். ஸோ அன்புக்குரியவர்களே, ஃபோர்த் ஸ்டெப்பு என்ன, டைம் நம்ம கடந்து போகுது. இந்த அழைப்புக்குள்ள நம்ம நுழைஞ்ச போகுது சீஷத்துவ வாழ்க்கையினுடைய பிகினிங் அல்லது ஆரம்பம். இந்த சீஷத்துவ வாழ்க்கையினுடைய ஆரம்பம் எப்படி? ஏன்னா பல நேரம் என்னன்னா ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக புரிஞ்சிட்டா ரொம்ப நல்லது. புரிதல்ல வித்தியாசங்கள் இருக்கும்போது வாழ்க்கையில் நிறைய வித்தியாசங்கள் வரும். ஒரு சகோதரனு அல்லது ஒரு சகோதரி இந்த அழைப்புக்கே உரியவராக வாழ்கிறார், இன்னொரு சகோதரன் இன்னொரு சகோதரி அவ்வளோ திருப்திகரமாக இந்த பரம அழைப்புக்கு உரியவங்களை அவங்க வாழ்க்கையை நம்ம பார்க்க முடிகிறது இல்லை, அப்படி ஒரு ஃபீல் நமக்கு வருதுன்னா ரெண்டு பேர்கிட்ட என்ன வித்தியாசம்? வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த அழைப்பை பற்றி அவரவர் எப்படி புரிஞ்சிருக்கிறாரு, அதில் வேணும் கருத்து. அதனால தான் கர்த்தர் சீஷத்துவத்துக்குள்ள ஒருத்தரை கொண்டு வரும்போது ரொம்ப கவனம் கையாண்டார். யாருக்கிட்ட எந்த அளவில் ட்ரூத் பேசணும், சத்தியத்தை எந்த அளவில் பேசணும், இது கர்த்தருக்கு தெரிஞ்சிச்சு. அப்போஸ்தலர்களும் அப்படித்தான் செஞ்சாங்க. ஸோ அன்புக்குரியவர்களே, நம்மளுடைய சீஷத்துவ வாழ்க்கை என்பது இந்த அழைப்புக்குள்ள நம்ம நுழைஞ்சது என்பது மறந்துட வேண்டாம். இந்த அழைப்புனா என்ன, தேவ திட்டம் என்ன, அந்த திட்டத்தில் நம்ம எந்த யுகத்துக்குள்ள காணப்படுகிறோம், அதில் எந்த ஸ்டேஜில் காணப்படுகிறோம், இது எல்லாமே தெளிவாக நமக்கு சொல்லி தான் இந்த அழைப்புக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். யாரா சொல்ல முடியுமா? தெரியாதுங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பாக கொஞ்சம் யோசனை பண்ணியிருப்பேன். டெய்லி சிலுவை சுமக்கிற பாதைனா இது எப்படி? ஒருவேளை ஏற்கனவே உலக வாழ்க்கையிலே நமக்கு லைஃப் அப்படித்தான் இருந்துச்சு, இதில் ஸ்பெஷலாக இதுக்குள்ள வந்து இப்படி ஒரு அனுபவம் என்றால் நான் நிச்சயமாக யோசிச்சிருப்பேன். அப்படி ஒருத்தர் சொன்னால் மறக்க வேண்டாம், உண்மை புரியாமல், ஒரு சத்தியத்தினுடைய இந்த அழைப்பினுடைய தெளிவு புரியாமல் ஒருத்தர் தன்னை தேவன் கிட்ட அர்ப்பணிச்சா அவர் சொல்லலாம் நான் தேவன் கிட்ட அர்ப்பணிச்சேன் என்று. ஆனால் தேவன் அந்த உடன்படிக்கை என்ன பண்ணுகிறது இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிறது இல்லை. அதான் வார்த்தை சொல்லுவாங்க ஃபுல் கான்சன்ட்ரேஷன், முழுமையான அர்ப்பணிப்பு. அந்த முழுமையான அர்ப்பணிப்பு ஒருத்தர் செய்கிறார் என்றால் தெளிவாக அவர் காலகட்டத்தில் தேவ திட்டங்கள் தேவ சத்தியங்கள் எவ்வளோ வெளியாயிருக்கு, அந்த வெளியாகுதலின் லெவலில் அவர் புரிஞ்சுதான் உள்ள வருவார். ஏனென்றால் இது நானே அல்லது நீங்களே சுயமாக முயற்சி பண்ணி உள்ள நுழைந்துட்ட ஒரு அழைப்பு கிடையாது. கர்த்தரே சொன்னார், பிதா தான் ஒருத்தரை இழுத்துக்கொள்ளணும், ஒருவன் என் பிதாவினுடைய அருளை பெறணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒருத்தர் உண்மையிலேயே அந்த அழைப்புக்குள்ள வர்றாருன்னா தேவன் பார்த்து தேர்ந்தெடுக்காமல் வர முடியாது. அப்படி தேவன் பார்த்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறார் என்றால் விஷயங்கள் புரிய வைக்காம ஏதோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணியோ, மைண்டை வந்து கொஞ்சம் லாக் பண்ணியோ, இல்லை ஒரு பரபரப்பா அவசரமா திடீர்னு போயிட்டு இருக்கிறவரை அப்படி கழுத்தை பிடிச்சி உள்ள கொண்டு வர மாதிரி, இந்த மாதிரி செயல்களில் இந்த அழைப்பு நமக்கு வந்துச்சா இல்லை? எவ்வளோ ஆசீர்வாதம் நம்ம காலகட்டத்தில், எந்த அளவுக்கு நாமினலில் இருக்கும்போதே வெளிப்படையாக பைபிள் அறிஞ்சோம், பட் இங்கே நமக்கு உண்மை சத்தியங்கள் சொல்லப்பட்டு அந்த வசனங்கள் ஒவ்வொன்றும் மேற்கோள் காட்டப்பட்டு நம்ம மைண்டு கெப்பாசிட்டிக்கு நமக்கு புரிய வச்சு தானே உள்ள கூட்டிட்டு வந்தாரு. அதை ஒருபோதும் மறந்துட வேண்டாம். புரிதல் இல்லாமல் வந்தா கண்டிப்பா சிலுவை சுமத்தல் கஷ்டம்தான். ஆனா நல்லாவே தெரியும், பிகினிங்லே சொன்னாரு, இந்த பாதை என்பது இது வழி இடுக்கம், வழி நெருக்கமாகவே இது இருக்கும். இதை கண்டுபிடிக்கிறவர்கள் ரொம்ப சிலர் சொன்னார். ஒருவன் கோபுரத்தை கட்ட மனதா இருந்தால் செல்லும் செலவை அவர் என்ன பண்ணணும், கணக்கு பார்க்கணும். அப்ப அன்புக்குரியவர்களே, நாம் இந்த அழைப்புக்குள்ள வந்திருக்கிறோம் என்றால் தேவன் நம்மை ஏமாற்றியோ வேற ஏதாவது ஒரு ஆசைகள் காண்பிச்சு இந்த பெயர் சபையில வந்து பிற மார்க்கத்திலிருந்து ஒருத்தர் உள்ள கூட்டிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி முயற்சிகள் காண்பித்து நம்மளை என்ன பண்ணலன்னா இந்த அழைப்புக்குள்ள கொண்டு வரல. ஸோ இதை குறித்து ரீப்ரின்ஸ் நம்பர் 5453 5453 பக்கத்தில் நல்ல வார்த்தை சொல்றாரு. இயேசுவும் சரி அப்போஸ்தலர்களும் சரி யாரையும் அவசரப்படுத்தி அழுத்தம் கொடுத்து சீஷத்துவ வாழ்க்கைக்குள்ள அவங்க கொண்டு வரல. ஒருவேளை நாம இன்னைக்கு அறுவடை ஊழியமோ அல்லது கர்த்தருடைய சத்தியத்தை மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதோ இதேதான், ரொம்ப நிதானம் உள்ளவர்களா, ரொம்ப பொறுப்பு உள்ளவர்களா, அவங்க விரும்பி தங்களை அர்ப்பணிக்க வரும்போது அதை பத்தி நம்ம சொல்றதுக்கு இல்லை. ஆனா இந்த சத்தியத்தை அவர்களுக்கு எடுத்து காட்டும் போது தேவன் என்ன மாதிரி ஒரு பாதையை வச்சிருக்கிறார், நம்மை எப்படிப்பட்ட பாதையில சத்தியத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு வழி நடத்தினாரு, இதே விதத்தை சரியான முறையில கையாளணும். சோ அப்ப அன்புக்குரியவர்களே, நாம் நுழைந்தோம் இந்த அழைப்புக்குள்ள, இந்த பாதை இப்படித்தான், இந்த வாழ்க்கை இப்படித்தான் என்று நுழைந்தோம். ஏன் இப்படி தெளிவா புரிஞ்சு உள்ள நுழைந்த நாமோ இப்ப ரிட்டர்ன் போறதோ ரிவர்ஸ் ஆவதற்கோ வாய்ப்பு இல்லை. சுவிசேஷ அழைப்புக்குரியவர்களா நம்ம அங்கீகரிக்கப்பட்டுட்டோமா, இந்த அழைப்புக்குரியவர்களாகவே நம்ம கடைசி வரைக்க வாழ்ந்து ஆகணும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆனால் அப்படி வாழாமல் போவதற்கு சில பிரச்சனைகள் இருக்கு, வாசிக்கலாம் அதை குறித்து. மத்தேயு சுவிசேஷம் 13:22 13:22 முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். பாத்தீங்களா, நல்ல வார்த்தை கர்த்தரே பேசினாரு. எதனால மாறுது? ஒருவேளை ஒரு சகோதரன் சகோதரியே தொடர் நிகழ்வா தங்கள் லைஃபை வந்து பலி செலுத்த முடியல, உலக கவலை ஐஸ்வர்யத்தினுடைய மயக்கம். ஸோ அப்போ அன்புக்குரியவர்களே, நுழையும் போதே கர்த்தர் என்னதான் சொன்னார், பூமிக்குரிய ரீதியில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்துவேன்னு சொன்னாரா, உங்களை வந்து இந்த உலக வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்களாக மாற்றிடுவேன் சொன்னாரா? இல்லையே. இதை இழந்துருங்க, விருப்பப்பட்டு இழங்க, மகிமையினுடைய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ஜீவனை நீங்கள் வெறுக்கணும், உங்கள் ஜீவனை நீங்கள் இழக்கணும், உங்களுக்கு தேவன் ஜீவன் என்ன கொடுப்பாரு, சுதந்திரமாக ஆசீர்வாதமாக கொடுப்பார், இதுதானே சொன்னார். பட் எடுக்கப்பட்ட அந்த பிகினிங் முடிவு உள்ள நுழைஞ்சிட்ட, தெளிவுபடுத்தப்பட்டு உள்ள நுழைஞ்சிட்ட அந்த வாழ்க்கை பயணம் பல நேரங்களில் உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஈவன் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் கூட பல நேரங்கள் இந்த பலியின் ஜீவியத்தை தெளிவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருப்பாங்க, ஆனால் அவர்களை சுற்றி அந்த பலியின் ஜீவியத்தை வாழாதவர்கள் இருப்பாங்க. ஆனால் ஒரு ஹியூமன் சைக்காலஜி எப்படி இருக்கும், தன்னை சுற்றி உள்ளவர்கள் எப்படி இருக்கிறாரு, இதே மாதிரி நம்மளும் இருக்கணும், இப்படி தான் நினைக்க தோணும், மனிதனுடைய இயல்பு. ஒருவேளை மாணவன் வந்து ஸ்கூலில் கிளாஸில் படிக்கிறாரா, இல்லை நம்ம வந்து குடியிருக்கிறோமா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, இல்லை சபையில் இருக்கிறோமா, நம்மளை சுற்றி இருக்கிற சகோதர சகோதரிகள் எப்படி இருக்கிறாங்க, இந்த எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ பல நேரம் பலியாக கூடிய அர்ப்பணிக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, அவங்க எண்ணிக்கை ஒருவேளை சொற்பமாக இருந்து அவர்களை சுற்றி இருக்கிறவர்களுடைய எண்ணிக்கை உலக வாழ்க்கையின் விஷயத்தில் வளர்ந்துட்டு போகும்போதோ, இல்லை சில ஸ்தானங்கள் சில முன்னேற்றங்களில் அவங்க மேலோங்கி காணப்படும் போதோ, இயல்பாகவே நமக்குள்ள என்ன வந்துடும், அவரும் பிரதரு நானும் பிரதர், அவரும் சிஸ்டரு நானும் சிஸ்டரு, ஏன் இப்போ நம்மளும் அந்த மாதிரி வாழ்ந்துட்டாங்க. பாருங்க அன்புக்குரியவர்களே, கர்த்தர் சொன்னாரு உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். எங்கிருந்து வரும் ஒருவேளை ஐஸ்வர்யத்தின் மயக்கம், ஒன்று நமக்குள்ள எழும்பணும், நானும் வந்து உலகத்தில் டெவலப் ஆகணும், இல்லைன்னா நம்மளை சுற்றி அப்படி வாழ்கிறவங்களுடைய லைஃப் வந்து நமக்குள்ள தூண்டப்படணும். வரலாம் இல்லையா, பாசிட்டிவ் ரியாக்ஷன் வரலாம், நெகட்டிவ் ரியாக்ஷன் வரலாம், நம்மளை சுற்றி காணப்படுகிறவர்களால் சில நல்ல தூண்டுதலும் நமக்கு வரலாம், சில கெட்ட தூண்டுதல்களும் வரலாம். கர்த்தர் சொன்னாரு, பலன் கொடுக்காத விதை உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம். ஸோ மறந்துட வேண்டாம், சில நேரங்கள் அல்லது பல சூழல்களில் உண்மையாக சிலுவையில் அறையப்படுகிறவர்களாக வாழுகிறவர்கள் என்பவர்கள் சொற்பமான பேர்களாகத்தான் தெரிவாங்க. அப்போ நம்ம நினைச்சிடக்கூடாது, நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் இந்த மாதிரி நம்மளை மாதிரி பாடுகளின் பாதையில் இல்லையே அப்படி நினச்சிட்டு நம்ம நிலையை மாற்றுறதோ சிந்தையை மாற்றுறதோ வேண்டாம். நம்ம கவனிக்க வேண்டியது கர்த்தர் இயேசு. அவர் சீஷத்துவத்தை பற்றி எப்படி போதிச்சார், எப்படி வாழ்ந்து காண்பிச்சார், இதையே நாமளும் தொடரணும். அதனால தான் அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். நம்ம லைஃப்பில் அப்படி சொல்ல முடியுமா? சத்தியத்துக்காக ஒருவேளை நம்மளுடைய குறை, நம்முடைய பலவீனங்களில் பல விதமான இழப்புகள் சூழல்கள் வரலாம், பட் அது இல்லை. சத்தியத்துக்காக இந்த அழைப்பை நம்பி, இந்த அழைப்பின் நிமித்தமாய் என்னுடைய வாழ்க்கையில் பேர் சொல்கிற மாதிரி நான் இழந்துட்ட நன்மைகள் லாபங்கள்னு ஏதாவது இருக்கா? இதெல்லாம் நல்ல சிந்தை, நல்ல திங்கிங். ஏன்னா கர்த்தர் சொன்னார், சிலுவையை சுமக்கலைன்னா அவர் என்னுடைய சீஷனாக இருக்கவே முடியாது. ஸோ அப்போ அன்புக்குரியவர்களே, இதுதான் நாம் இந்த இடத்துல சிந்திக்கிறோம். சீஷத்துவ வாழ்க்கையினுடைய ஆரம்பமே தெளிவாக சொல்லி தான் உள்ள கூட்டிகிட்டு வந்திருக்கிறார். எனவே அதை நம்ம ஒருபோதும் மறுக்க முடியாது, தெரியாதுன்னு சொல்ல முடியாது. அப்போ அந்த புரிதல் இருக்கிற நாம மற்றவர்களுக்கு அறிவிக்கும் போதும் இதே முறையை கையாளும். ஒளிமறைவு இல்லாமல் உள்ளதை எடுத்து இந்த அழைப்பை பற்றி, ஜட்ஜ்மெண்ட் பற்றி தெளிவாக எடுத்து சொல்லணும். சொல்லி அவங்க புரிஞ்சு முன் வராங்களா, அவங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. சப்ஜெக்டுடைய எண்டு முடிவுரை. இந்த முடிவுரையான விஷயத்தில் ஒரு மூன்று கருத்துக்கள் மாத்திரம் வைத்து நம்ம முடிக்கலாம்னு நினைக்கிறோம். உடன்படிக்கை செய்தோர் ஆனால் சிலுவையில் அடையப்படாதோ, இந்த சப்ஜெக்டினுடைய ஃபைனல் பாயிண்ட்ஸு அல்லது தாட்டு. மூன்று விதமான கருத்துக்கள், மூணுமே கரெக்ஷன்ஸ் தான் சகோதரர்கள், மற்றவங்க எழுதின எழுத்துக்கள் இருந்து. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, ஆங்கிலோஃபோன் ஹைமன் புக்கு அப்படின்ற புக்கில் ஒரு நல்ல கவிதை, அதில் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுது. சீஷத்துவ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய சிலுவையில் அறையப்பட வேண்டிய அந்த விஷயத்தை தூண்டுற மாதிரி அதில் என்ன ஒரு தாட் கொடுக்குறாங்கன்னா, உங்களுக்கு இருக்கும் அந்த வைலட் கலர் நினைக்கிறேன் மேபி, அதில் என்ன வாசிங்க சகோதரிகள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸு. சித்தம் என்பது நாம் பெற்றிருக்கின்ற மிகவும் விலையேற பெற்ற ஒன்றாகும். நமது சித்தத்தை நமது பூமிக்குரிய சிறந்த நண்பன் வசத்திலோ, பெற்றோர்கள் வசத்திலோ, கணவன் வசத்திலோ, மனைவி வசத்திலோ கையளிப்பது என்பது பாதுகாப்பானதல்ல. போதும், சித்தம் என்பது நம்ம பெற்றிருக்கிறவைகள்லேயே விலையேற பெற்றது. இந்த வார்த்தை நல்லா நம்ம டேஸ்ட் பண்ணலாம். வில் சொல்கிறோம் இல்லைங்களா, தேவ சித்தம் செய்வதற்கென்று நான் அர்ப்பணிச்சிருக்கிறேன்னு. நம்ம எல்லாருமே அபூர்ணர்கள், சரீரத்தில் பல பிரச்சனைகள் நமக்கு இருக்குது, எவ்வளவோ போராட்டங்கள் நமக்கு இருக்குது. இப்படிப்பட்ட நம்மக்கிட்ட என்ன சிறப்பு? ஒருவேளை தேவன் நம்மக்கிட்ட எதிர்பார்த்துட்டா வேறு என்ன தான் எதிர்பார்த்துட்ருக்கிறாரு? நம்ம அப்படி அவர்கிட்ட என்ன தான் அர்ப்பணிச்சிருக்கிறோன்னா, அதான் சொல்கிறார், ஒரு மனுஷன் பெற்றிருக்கிறதுலையே ரொம்ப ஒரு ப்ரீசியஸான விஷயம், விலையேற பெற்ற, மிகவும் அருமையாக பார்க்கப்படக்கூடிய விஷயம் என்ன என்றால் அவங்களுடைய வில், அவங்களுடைய சித்தம். கன்வென்ஷனுக்கு வந்திருக்கிறோம், எப்படி வந்துட்டோம் இல்லையா? கர்த்தருடைய ஊழியங்களில் ஈடுபடுறோம், இல்லை என்னென்னமோ வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுறோம், இது எல்லாமே நம்முடைய சித்தம் என்ற ஒன்றை பேஸ் பண்ணி தான் நடக்குது. நம்முடைய விருப்பங்கள் இல்லாமல் எது ஒன்றும் நடக்கிறது இல்லை. அதான் ஆதார வசனத்தில் சொன்னார், ஒருவன் விரும்பினால். ஸோ அப்போ அன்புக்குரியவர்களே, அந்த சித்தம் பற்றி என்ன சொல்கிறாங்க என்றால், உங்கள் சித்தத்தை உங்களுடைய சுய எண்ணங்களை நிறைவேற்றுவதற்கோ, இல்லை உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸு, கணவன் மனைவி பிள்ளைங்க அவங்களுக்கு ஏற்றபடி அவங்களுக்கு சார்பாக, இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா ஏதாவது மனுஷர்களை கொடுத்துடாதீங்க. வாழ்க்கை எப்படி வாழ்ந்துட்டுருக்கிறீங்க, ஒருவேளை ஒரு இடத்துலையோ இல்லை ஒரு வேலை ஸ்தலத்திலையோ வாழ்க்கை வாழ்றீங்கன்னா எந்த பேஸில் வாழ்றீங்க? சொல்கிறார், உங்கள் வில்ல வந்து மற்ற நீங்கள் யார் கையில் கொடுத்தாலும் அது உங்களுக்கு வந்து பாதுகாப்பானது கிடையாது. அப்போ நான் எங்கே தான் கொடுக்கணும்? தேவன்கிட்ட. நம்மை அவருடைய திட்டத்தின்படி அவர் சொந்த குமாரனுடைய இரத்தத்தின்படி மீட்டெடுத்தார் இல்லைங்களா? அவங்க கையில் தான் கொடுக்கணும். ஸோ அதுதான் நம்ம சொல்லப்படுது. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற எதுவாக இருந்தாலும், ஜாப்லேருந்து, ஃபேமிலியிலேருந்து, இல்லை தேவனுடைய ஊழியத்திலேருந்து, எந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேஷனுக்கு அப்புறம் நம்ம ஈடுபட்டாலும், தேவ சித்தத்திற்கு ஏற்றபடி அது ஒவ்வொன்றிலையும் நம்முடைய தொடர்புகள், நம்முடைய அணுகுமுறைகள் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அங்கேருந்து நமக்கு எது எழும்பும் என்றால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் எழும்பும். ஒருவேளை அதில் நம்ம கொஞ்சம் மாறினாலோ, அவர்கள் சித்தத்துக்கு இசைந்தபடி இருந்தாலோ, அது நல்லாவே சொல்கிறாரு, அப்படி நீங்கள் கையளிப்பது உங்களுக்கு பாதுகாப்பானது கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்டாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது இதுதான். சரி, புதர் புரியுது, அதைத்தானே செஞ்சுருக்கிறோம் என்றால், அப்படி நம்ம சரியாக செஞ்சுருந்தா உடன்படிக்கைக்கு அப்புறம் தேவன் நம்மை வழிநடத்துகிற பாதை நம்முடைய இயல்பு விருப்பங்களுக்கு அகெயின்ஸ்டாக இருக்கும், அப்பாற்பட்டதாக இருக்கும். அது என்ன பிறகு நம்முடைய இயல்பு விருப்பத்துக்கு, ஆமாம் நமக்கு பேசிக்கா ஒரு விருப்பம் இருக்கும், ஆனா நடக்கிறதெல்லாம் அதுக்கு ஆப்போசிட்டா நடக்கும். எக்ஸாம்பிள், அப்போஸ்தல் பவுல், அவர் வந்து ஒரு வேத பிரமாணங்கள்ல, நியாய பிரமாணங்கள்ல தேறின வேத பாரகன். ஆனா அவரை வந்து இந்த அழைப்புக்குள்ள வந்த உடனே தேவன் யார்கிட்ட போய் ஊழியம் பண்ண சொன்னார்லாம், நீ போய் புறஜாதிகள் கிட்ட ஊழியம் பண்ண சொன்னார். ஆனா அவர் அளவுக்கு அப்போஸ்தல் பேதுரு வந்து பெற்றிருப்பாரா நாலேஜ் தெரியல, ஆனா அவரை கொண்டு வந்து நீ யூதர்களுக்கு ஊழியம் பண்ண சொன்னார். அப்ப இதுதான் நம்மளுடைய சித்தம், இயல்பான நம்முடைய விருப்பங்களுக்கு அப்பாற்பட்டு கான்சன்ட்ரேஷன் லைஃப்ல தேவன் நம்மை வழிநடத்தி கொண்டு போவார். புரியுதுங்களா? நம்முடைய சித்தத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் வசனங்கள் உங்களுக்கு தெரியும், கலாத்தியர் 2:7, அதை பத்தி அப்போஸ்தல் பவுல் சொல்றார். பழைய ஏற்பாட்டில் ஒரு நல்ல வசனம் இருக்கு, ஏசாயா 55:8, வேணா நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55:8, லேட் பண்ணாதீங்க. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, இது எவ்வளவு பெரிய வார்த்தை! அர்ப்பணிப்புக்குள்ள வந்திருக்கிற நமக்கு பொருத்தமாக கூடிய வசனம் என்பதை மறக்க வேண்டாம். நம்ம நினைக்கிறபடி, நம்ம விரும்புகிறபடி இந்த சீஷத்துவ பாதை வந்து இருக்காது. இதை தெளிவாக புரிஞ்சிட்டாலே பலவிதமான என்ன சொல்லலாம், நன்மைகள், ஆவிக்குரிய நன்மைகள், ஒரு மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை பயணங்கள் நமக்கு அமையும். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிவுரையில், சித்தம் என்பது விலையேறப்பெற்றது, வேற யாருக்கு கொடுக்க வேண்டாம், தேவன்கிட்ட கொடுத்துருக்கணும். சரியாக கொடுத்துருக்கிறவர்கள் லைஃபை அர்ப்பணிக்கப்படுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள இருக்கிற விருப்பங்களின்படி அவங்க வாழ்க்கை இப்போ மூவ் ஆகாது. அவங்க ஒன்று நினச்சிட்டு இருந்திருப்பாங்க தங்கள் லைஃப்பை பற்றி, பட் தேவன் வேற ஒரு கோணத்தில் அவங்க வாழ்க்கையை வழிநடத்திட்டு இருப்பார். வழிநடத்துறாரா, நல்லது, சித்தத்தை அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்துருக்கிறோம் என்று அர்த்தம். செகண்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், இந்த கடினமான, மெல்ல மெல்ல சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பாதை நினைச்சிட வேண்டாம், இது ரொம்ப சோகமான வாழ்க்கை, இது ரொம்ப வந்து ஒரு கஷ்டம், ஒரு அழுகை நிறைந்திட்ட வாழ்க்கையாக இருக்கும், நினைச்சிட வேண்டாம். வாசிக்கலாம் மத்தேயு சுவிசேஷம் 19:29, 19:29. என் நாமத்தின் நிமித்தம் வீட்டையாவது, சகோதரரையாவது, சகோதரிகளையாவது, தகப்பனையாவது, தாயையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது, நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் நூறத்தனையாய் அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்ளுவான். பாத்தீங்களா, இதெல்லாம் நடக்கணுமே, சொல்ல முடியுமா? இந்த வசனத்துல வந்து என் வாழ்க்கையில இந்த பாட் நடந்திருக்கு, இந்த பாட் நடந்து கொண்டு இருக்கு, சொல்ல முடியுமா? ஆனா நடக்கணும். ஏன்னா யார் பேசிட்டா? கர்த்தர் இயேசு பேசிட்டார் சொல்லும் போது இது நடக்கணுமே. அப்ப அன்புக்குரியவர்களே, அதுதான் பார்க்கிறோம், சொல்லப்பட்டது நடக்குது என்றால், தெரியாத ஒன்று நடந்தால் அது நமக்கு அதிர்ச்சி, பட் எழுதி இருக்கிறது நடந்தால் அது துக்ககரமான வாழ்க்கை கிடையாது. வசனத்தின்படி, சத்தியத்தின்படி சீஷத்துவ வாழ்க்கையில பலியாகுதல், இழப்புகள் என்பது நமக்கு சம்பவித்தால் சரியான பாதையில் இருக்கிறோம் என்று மகிழ்ச்சி உள்ளவர்களாக காணப்படும். அப்படி மகிழ்ச்சி உள்ளவர்களாக விரும்பி நம்மளை வந்து சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறவர்களாக நம்ம காணப்படணும் என்பதற்கு தான் கர்த்தர் ஒரு அருமையான வழிமுறை கையாள்றார். என்ன வழிமுறை கையாள்றார் நம்ம வாழ்க்கையின் விஷயத்தில்? ரீப்ரின்ஸ் நம்பர் 4164, 4164 பக்கத்தில் நல்ல வார்த்தை சொல்கிறாரு. இந்த அழைப்புக்குள்ளே நுழையும் போதே நம்மளுடைய வாழ்க்கை என்னென்ன பாடுகள், என்னென்ன பிரச்சனையின் சூழல்களில் கடந்து போகணும், போகும் என்பது கர்த்தருக்கும் தேவனுக்கும் தெரிஞ்சிட்டால் அவர்கள் நமக்கு என்ன சொல்லுகிறது இல்லை என்று கேட்டால், உங்களுக்கு இந்தந்த மாதிரி இந்தந்த அனுபவங்கள் இந்தந்த சூழல்கள் இந்தந்த நிகழ்வுகள் எல்லாம் வரும் என்ற அனைத்தையுமே முன்கூட்டியே மொத்தமாக நமக்கு வெளிப்படுத்துகிறதோ சொல்றதோ கிடையாது. கர்த்தருக்கு அப்படி சொன்னார் கர்த்தர் இயேசுவுக்கு, ஆனால் நமக்கு அப்படி இல்லை. சிலுவை பாடுகள் அவமானங்கள் அப்படித்தான் சொன்னார். ஆனால் மொத்தமாக ஏன் சொல்றது இல்லை? அதுதான் நல்ல வார்த்தை சொல்றாரு. இந்த லைஃப்ல சிலுவையில் அறையப்படுகிறதின் பாதையில் நம்ம அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லையும் நமக்கு என்ன வெளிச்சம் தேவையோ இந்த வெளிச்சம் மாத்திரமே தான் தேவன் நமக்கு என்ன பண்றார்னா வெளிப்படுத்துறார். அப்பாற்பட்டு எதிர்காலத்தை பற்றின ஒரு பெரிய ஆம்பிஷன் இந்த உலகத்தின்படி ஒரு புது சிஷ்டி போயிட முடியுமா? ஒருவேளை எக்லீசியா விஷயத்துல ஆனாலும் சரி, தங்களது சொந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆனாலும் சரி, இல்ல தங்களுடைய ஃப்ளஷ்லி ஃபேமிலி விஷயத்துல கூட ஒரு பெரிய ஒரு இலக்கு ஒருத்தர் வச்சு அந்த பேஸ்ல நான் டெவலப் பண்ணிடுவேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியறது இல்லை. ஏன்? பாடுகள் எல்லா வகையிலையும் நமக்கு வரும். ஸோ அப்போ தேவன் நம்மளை எப்படி வழி நடத்துகிறாரு? அடி அடி, ஸ்டெப் பை ஸ்டெப். ஒவ்வொரு ஸ்டெப்புக்கு என்ன வழி நடத்துதல், என்ன ஆலோசனை, என்ன உதவி தேவை, இதையே நமக்கு கொடுத்து என்ன செய்கிறார்னா வழி நடத்துகிறார். ஏன் அப்படி செய்கிறாரு? ஏன் மொத்தமாக கொடுக்கறது இல்லைன்னா அதே ஆர்டிக்கல் தான். நீங்கள் அதில் கடைசி சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நமக்கு என்ன மாதிரி பாடுகள் பிரச்சனைகள் வரும் என்பதை மொத்தமாக சொல்லிட்டார்னா என்னதான் சொல்றாருன்னா, நம்மளால இந்த அழைப்புல நிக்க முடியாது, பயந்துடுவோம். பட் அது நமக்கு வந்து ஆவிக்குரிய வகையில நன்மைகள் கொடுக்காது. கர்த்தருக்கு தெரியுது, தேவனுக்கு தெரியுது நம்ம வாழ்க்கையை சந்திக்க போகிற பலதரப்பட்ட அனுபவங்கள். ஆனா இதை முன்கூட்டியே சொல்லாமல் அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும் என்ற ரீதியில வழி நடத்துறார். அதை வச்சுதான் சொல்றோம் முடிவுரையில செகண்ட் பாயிண்ட். இது மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோட நாமளே விருப்பப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டு கடந்து போக வேண்டிய பயணம். ஃபர்ஸ்ட் பாயிண்டா வில் பத்தி பேசணும், சித்தம். ரெண்டாவது விஷயம், சோகத்தோட அல்ல சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோட சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கிறவர்களா சுமக்கிறவர்களாக நாம் காணப்படணும். லாஸ்ட் ஒன், முடிவுரையில கடைசி ஒரு பாயிண்டாக நம்ம என்ன பார்க்கலாம் என்றால், இது ஜஸ்ட் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள நம்ம நினைச்சு பார்க்குற ஒரு நினைவு, அவ்வளோதான். என்ன நினைச்சு பார்க்கலாம்? வேதத்தின்படியாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டில் கர்த்தரில் இருந்து அப்போஸ்தலர்கள் வரைக்கும், இல்லை நமக்கு தெரிகிற மாதிரி நம்ம வாழ்றதுக்கு முன்னாடி யாராவது இந்த அழைப்பில் வாழ்ந்து அவங்க வெற்றிகரமாக ஓட்டத்தை முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு நம்ம யாரையாவது ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம் அல்லது நம்ம மனசில் நினைக்கலாம். இவங்க எல்லா வாழ்க்கையை நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த அழைப்புக்குள்ள அவர்கள் என்றானதுல இருந்து அவர்கள் இந்த ஓட்டத்தை முடிச்சிட்ட அந்த நிலை வரைக்க அவங்களுக்கு என்ன மாதிரி அனுபவங்கள் தான் போயிருக்கும் என்றால், பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய ஸ்தானங்கள், பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதங்கள், இது அனைத்தையும் இழந்திருப்பாங்க. அழைப்புக்குள்ள நுழையும் போது அவங்க என்ன பொசிஷன்ல இருந்தாங்களோ இந்த ஓட்டத்தை முடிக்கும் போது கண்டிப்பா அதுல அவங்களுக்கு என்ன நடந்திருப்போம், ஒரு மிகப்பெரிய தேய்மானங்கள், மிகப்பெரிய இழப்புகள் நடந்திருக்கும். யாரையா சொல்ல முடியுமா இந்த அழைப்புக்குள்ளே வந்தார், தேவன் அவரை வந்து ஒரு நல்ல பாத்திரமாக பயன்படுத்தினார், பூமிக்குரிய வாழ்க்கையிலையும் அவர் ஒரு பெரிய ஒரு முன்னேற்றம் உள்ளவராக எந்த ஒரு இழப்புகள் அல்லது எந்த ஒரு தேவைகளினுடைய பிரச்சனைகள் அவருக்கு இல்லாதபடிக்கு அப்படியே எல்லாம் நிறைவு பெற்றவராய் ஒரு தன்னிறைவு பெற்றவராக அவர் வாழ்ந்தான்னு சொல்ல முடியுமானா? முடியாது, சுவிசேஷ யுகத்தில். ஸோ அப்போ அன்புக்குரியவர்களே, நாம் நினைத்து பார்க்கணும், கர்த்தரில் இருந்து நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் வரைக்க அவர்கள் உள்ள நுழைஞ்சதிலிருந்து ஓட்டத்தை முடிக்கிற வரைக்க அவங்க பூமிக்குரிய நிலையில் அவங்களுக்கு இருந்த ஸ்தானம், பேர், பெருமைகள் அல்லது சில முன்னேற்றங்கள், ஆசீர்வாதங்கள், உடல் ஆரோக்கியங்கள், இது அனைத்தையுமே அவர்கள் இழந்து தான் அவங்க எதுக்குள்ளே போயிருப்பாங்கன்னா மரணத்துக்குள்ளே போயிருப்பாங்க. இப்போ வாசிக்கலாம் வசனம், பிலிப்பியர் 3:7 ஏழாவது வசனம். பிலிப்பியர் 3:7, ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். எவ்வளவு பெரிய வார்த்தை, லாபமாய் இருந்தவைகளை நஷ்டம் என்று எண்ணியிருக்கிறார் வெற்றி பெற்ற ஒரு சகோதரன் அப்போஸ்தல் பவுல். அதே அதிகாரத்தில் 11வது வசனம், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன். இதுதான் ஆதாரம், முடிவுரையில் தேர்ட் பாயிண்ட். அப்ப இதெல்லாம் வந்து வசனங்களாகவும் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களின் அனுபவங்களாகவும் இருக்கும் போது இப்ப நம்ம லைஃப் எப்படி இருக்கணும்? ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையில இது போன்ற வகையில ஒரு திருப்தியை வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியுதா? உடன்படிக்கை செய்தேன், சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறவனாய் அறையப்பட்டு கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறேன் சொல்ல முடியுமா? இல்லை ஒரு ரெகுலர் மனித வாழ்க்கை தானா? சந்தோஷங்கள், பலதரப்பட்ட ஆசீர்வாதங்கள், முன்னேற்றங்கள். அந்த முன்னேற்றங்கள் கிடைச்சா கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறாரு, அப்படியா? இல்லை, அந்த மாதிரி வாழ்க்கை அல்ல, சிலுவையில் அறையப்படுதலின் வாழ்க்கை. அப்ப இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களும் அப்படித்தான் வாழ்ந்திருக்கிறாங்கன்னு சொன்னா இப்ப நாமளும் எப்படித்தான் வாழணும்? அதே போன்ற அனுபவமே நம்மளுடைய வாழ்க்கையாக காணப்படணும். அப்ப நான் என்ன பத்தி செய்யணும்? சித்தத்தை முதல்ல யார் கையில ஒப்பு கொடுத்துருக்கிறோம்? இது நம்முடைய சொந்த வாழ்க்கையை நினைக்கணும். ரெண்டாவது விஷயம், இதை பாடு, கஷ்டம், வேதனை பயப்பட வேண்டாம். மொத்தத்தையும் சொல்றது இல்லை, ஸ்டெப் பை ஸ்டெப் வழி நடத்துறாரு, அதுக்கு ஒப்பு கொடுத்தாலே போதும். மூணாவது விஷயம், இழப்பு. கர்த்தருக்காக இந்த பூமிக்குரிய லாபங்களை இழக்கணும். என்னன்னு முதல்ல மனசுல, இது வந்து என் வாழ்க்கைக்கு நான் பரலோகத்தை சுதந்திரிப்பதற்கு உதவி செய்யாது, ஸோ நான் இழக்கணும். இதுவே அன்புக்குரியவர்களே, கர்த்தர் இயேசு சொன்ன வார்த்தை, அனுதினமும் சிலுவையை எடுத்துக்கொண்டு தன்னை வெறுத்து என்னை பின்பற்ற கடவன். உடன்படிக்கை செய்தோர் ஆனால் சிலுவையில் அறையப்படாதோ. நீங்களும் நானும் இந்த டாபிக்கு சொந்தக்காரர்களாக இருக்க வேண்டாம். அப்படி இருக்கிற மாதிரி நம்ம வாழ்க்கை இருந்தால் மாறணும். அப்போ நம்ம எதுதான் எப்படித்தான் இருக்கணும்? உடன்படிக்கை செய்தேன் ஆனால் சிலுவையிலும் அறையப்பட்டிருக்கிறேன், அறையப்பட்டு கொண்டு இருக்கிறேன். தேவன் தாமே அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள ஒரு உண்மை சீஷத்துவ வாழ்க்கையை நாம் வாழ்வதற்கு கிருபை இரக்கம் செய்வாராக. பொறுமையோடு கேட்டுட்ட உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். சகோதர சகோதரிகளே,